శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వ్యోమే త్రిసత్తాంశాహృది వత్సవంశకలిశో వత్సవంశకలిశోతికల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణసూరిసుతం సుశీలం శ్రీవాసమ్యమిగురో పదాభ్యమృంగం క్షీరాఘవాజిగురుమన్మహమాశ్రయామి శ్రీశైలవంశోద్భవసోమయాది నారాయణార్యాప్తసమస్తబోధం తత్వోత్తరమీడే వరదార్యసోమం మాఢ్యంగునైదీమ్యవరాహవర్యం పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. దేవాధినాథమలాప్తనేశపూర్వాం దీప్తాంతరాం కులభూషణాసంఖ్యై రామానుజ ప్రకృతి పరిపూషితాగ్రాం గోత్రీం జగంతి గురుపంక్తిమహం ప్రపద్యే దిశంతు మే దేవ సదా త్వరీయా దయాతరంగాంతరా కటాక్షా శ్రోత్రే పుంసామృతం శరంతీం సరస్వతీం సంశితకాంతేన వందేదం యమినాం సురంధరమహం మానాంధకారద్రుహా పుంసాం పరిపంచినాం విశోరుషారుంధాన ముంధానయ దత్తం దయాసదామునిధినా పీత్వా విశుద్ధం వయ కాళేన స్పరిశేలక్ష్మజలద కాంక్షాదికం రృషతి కూదంతం రామరామేతి విభ్రం మధురాక్షరం ఆరుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకిగోకిలం వాల్మీకేర్మునిసింహస్య కవితావతారిణ హనుమన్ రామవతారనాదం కోమయాది పరాంగతి యక్వివంశతం రామచరితామృతాగరం తృప్తస్థం మునిం వందే ప్రాజయతమకల్మషం గోష్పదీకృతవారాశం మహిదీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం విభీషమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మార్గతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం నిరీక్షం వాతాత్మజం మానదయూసమక్షం క్షీరామదూతం శిరసా నామి ఉల్లంఘ్య సింధోశ్శరీరం శరీరం శ్లోకమహ్యం జనకాత్మజాయాదాయలంకాం నమామిదం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతర్మూలవాసనం భావయామి గౌమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలి భాగవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమదరాక్షసాంతకం వేదవేద్యే వరే పుంసి జాతే జాతే దశరథాత్మజే వేద ప్రాచే ప్రజాదాది సాక్షాత్ రామాయణాత్మన వైదేహి సైతం సురద్రమతలే శైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచేది ప్రభుజనసుతే తత్వం మణిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాది పరివృతం రామం భజే శ్యామళం ధర్మాత్మా సత్వసిద్ధశ్చ రామోదాశరథిర్యది పౌరుషేతాప్రదద్వందశరయం ధీరామణి సకృతేవ ప్రపన్నాయ తవా సమీచితయాదితే అభయం సర్వభూతేభ్యో దదామ్యేతస్తుతం మమ జయత్యాశ్రుత సంప్రాద్భాంతయుద్ధం గుణోదయ ప్రభావాన్ జీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిపాదాంతిమచేష్ట పృథివ్యాం రుచిదో రాఘవ పాదుకా ప్రభావ పడిగొండకీర్తి రామాయణమన్నం పట్టివెళ్ళం కొడిగొండ కోయిల్ రామానుసన్వనంగూరం అన్వర్ కడిగొండ మామలత్తాళ్ కలందుళ్ళం కనియం నల్లోర్ కడిగండు కొండు కండు ఎన్నై మాళవర్గాక్కినరే విశ్వాసకృత పదభక్తి విరక్తి శూన్యం విక్షట్టకజ్ఞమభిమానం విద్వత్ భారతి యోగ్యసాధానం వేదాంతౌర్గరణోగరణం ప్రపద్యే. భగవాన్ సర్వేశ్వరన్ శ్రీమన్నారాయణన్ நம்மளுக்கெல்லாம் அழகான ஒரு உடம்பை கொடுத்து ஊன் தந்து ஊன்னா உடம்பு நல்ல விதமாக இந்த கோளாரம் இல்லாத மாதிரி ஒரு உடம்பை கொடுத்துருக்கான். உடம்பை மட்டும் கொடுத்து ஜடமாக படைக்காம ஊன் தந்து நிலை நின்ற உயிரும் தந்து அதுக்கு ஒரு உயிரையும் கொடுத்து வச்சுருக்கான். உயிர் கொடுத்துட்டு வெறுமை வைக்காம நம்மளுக்கு ஒரு அறிவையும் கொடுத்துருக்கான். பகிர்ந்து பார்க்குற அறிவு, இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரியான அறிவியல் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கிறதே பகவான் நம்மளுக்கு கொடுத்த இந்த சரீரத்தை, இந்த உடம்பை பகவானுக்கே நான் அதை திருப்பி அர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கர்த்தவியம். நம்ம பண்ண வேண்டியது தான், நம்மளுக்கு பகவான் இவ்வளோ நல்லதாக நம்மளை வச்சுருக்கான் அப்படிங்கிறப்போ டெய்லி ஒரு ரெண்டு நமஸ்காரம், பகவான பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பே குலசேகராஜர் சொல்றச்சு முகுந்த மாலையில சொல்ற ஜிஹ்வே கீர்த்தய கேசமம் உரரிகம் சேதோ பஜஸ்ரீதரம். நாக்கு எது கொடுத்துருக்கான் நம்மளுக்கு பகவான் அப்படின்னா, ராமராமான் ஜபம் பண்றதுக்கு, சங்கீதம் ராம் பகவானை பத்தி பாடுறதுக்கு, பகவானை பத்தி உபன்யாசம் பண்றதுக்கு, மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்செல்ல கேட்டானே அப்படின்னு திருமதி ஆழ்வார். பகவான நமஸ்காரம் பண்ணிட்டு அவனை பத்தி பேசாத பேச்சு பேச்சா ரொம்பது அது பேச்சு கிடையாது. அது மாதிரி பகவான பத்தி பேசணும் அப்படின்னு அதுக்காக தான் நம்மளுக்கு வாய் கொடுத்துருக்காரு. சேதோ பஜஸ்ரீதரம் நம்மளுக்கு ஒரு மனசு கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா பகவான பத்தி நினைக்கிறதுக்கு. கை காலெல்லாம் நல்லா விளங்குறது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா பகவானுக்கு பூவெல்லாம் புஷ்பெல்லாம் தொடுத்து எடுத்துன்னு வந்து கோவிலில் கொடுக்கறதுக்கு. பகவான கை எடுத்து கூப்பிடுறதுக்கு தான் நான் நம்மளுக்கெல்லாம் கை நல்லாவே இருக்கு. அந்த கையினால எனக்கு இப்படி நல்லா என்ன எடுத்துருக்கியப்போ உனக்கு நமஸ்காரம். அதை தாண்டி நம்மளால வேற என்ன பண்ணிக்க முடியும். கால் எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னா கோவிலுக்கு நடந்து போகணும். கார் வச்சுருக்கேன், கார் எடுத்துட்டு கோவில் வாசலில் தான் வந்து இறங்குவேன்னு இருக்கக்கூடாது. கொஞ்ச தூரமான பகவான் சேவிக்கிறதுக்காக தான் அந்த காலெல்லாம் கொடுத்துருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கோம். நம்மளெல்லாம் அந்த பகவான் நல்ல நிலைமையில தான் இருந்துட்டுருக்காரு. எல்லா கை காலெல்லாம் நல்லா விளங்குறது பகவானை சேவிக்க முடியாது நம்மளால. இந்த மாதிரி நாமெல்லாம் இருக்கோம். ஆனால் சில பேர் என்னன்னா, சில பேர் ஏதோ ஒரு பாவம் செய்யறதுனால குறை கழிக்கிறது சரீரத்தில் அவளை பார்த்து நாம் வந்து பரிகாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவளை பற்றியோ இல்லை அவ உடம்பை பற்றியோ இல்லை அவளுடைய ஜாதியை பற்றியோ எப்படியுமே பரிகாரம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்தவாளே கிடையாது. எல்லாருக்கும் பகவானுக்கு சமந்தான். அதனால இந்த சரீரகட்டமான, அதாவது சரீரத்தை பத்தி ஒருத்தரை பத்தி கேள்வி பண்றது அரசியல கூட பார்க்கலாம். ஒரு தலைவர் ஆட்டுக்குட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது சமாபாபம். அந்த மாதிரி ராமாயணத்துலயும் ஒரு கதை வருது. எதுக்கு இவ்வளவு தூரம் வீட்டுக்கு போட்டோம்னா ராமாயணத்துல அப்படி ஒரு கதை இருக்கு. அதனால என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகனா, நேற்று குதிரவாழ் தானம்ன்றது ஜடாயுமோக்ஷ பரியந்தம் முடிஞ்சுது. இன்னைக்கு மேற்கொண்டு கிருஷ்ணந்தாகாந்தம் ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி ஜடாயு சொல்லி ஜடாயும மோட்சம் கொடுத்துட்டு பெருமாள் நடந்து வந்துட்டே இருக்க வரச்சே ரெண்டு பெரிய நீளமான கை ராமனையும் லட்சுமணையும் குடுத்துட்டு தான். என்னடா அது பேர்பட்ட பெரிய கையா இருக்கே, ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த கை எங்கேருந்து வருது, இதோட ஆதிக்கம் எங்கன்னு தெரியல ராமனுக்கு. பார்த்தேன் கையை வெட்டுடா அப்படின்ட்டு ரெண்டு கையையும் வெட்டினான். கையை வெட்டின உடனே ஒரு கபந்தம் அப்படின்னு பேரு. கபந்தம்னா அவனுக்கு பேரு. கபந்தம்னா தலை இல்லாத முண்டம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கை மட்டும் நீந்திருக்கு. அவன் வந்து ராமனை பார்த்தான். பார்த்தோடனே நான் முதல்ல முன்னாடி வந்து ஒரு கந்தர்வனாக இருந்தேன். கந்தர்வன்னா தேவர்கள், தேவர்களில் ஒரு சப்செக்ட் அவா. அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்கிறவாங்க. அப்படி இருக்கிற நான் இருந்தேன். நான் வெறுமை இருக்கக்கூடாதோ, பகவான் எனக்கு நல்லா அழகாக என்னை வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா அழகெல்லாம் பண்ணிக்காமல் சுயமாகவே நல்லா அழகாக இருப்பேன். நான் நல்லா இருக்கக்கூடாதோ, ஆனால் என் புத்தி மாறிப்போச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்திருந்தேன். அவரை போய் சும்மா நோண்டணும்னு கிட்டக்க போனேன். அவருக்கு தலை பெருசாக இருக்கும், ஸ்தூல சிரத்தின் பேர். மண்டை பெருசாக இருக்கும் அவருக்கு. அவரை எப்படியான பயமூட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்ணை திறந்தவங்க ஹே அப்படின்னு பயமூட்டினேன். பயமூட்டினோடனே அவர் கேட்டார், ஏன்பா பகவான் அவருக்கு எல்லாம் சரீரத்தை நல்லா தானே கொடுத்துருக்கார், இப்படி போய் பயமூத்துறதுக்கு இப்படி பேங்கிரியே எதுக்கு, உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு இதே சரீரமே இருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி சாபம் போட்டார் ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிறவர். இது வந்து ஒரு நம்ம நாட்டில் நடக்கிறதும் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் ஒரு விஷயம் நடக்கிறது. அது இந்த இடத்துல சொல்லி ஆனால் நம்ம ஆட்டிலெல்லாம் நவராத்திரி அப்போ குழுவெல்லாம் அழகாக வச்சு நம்ம ஆட்டு குழந்தைங்கள்கிட்ட குங்குமச்சம் பழம் கொடுத்து போய் எல்லாரையும் அழிச்சுட்டு வாமான்னு சொல்லி அனுப்புவோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரியே ஃபாரின் வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு விஷயம் நடக்கிறது, ஹாலோவின் டே, ஹாப்பி ஹாலோவன் அப்படின்னு சொல்லுவாள். அது என்னென்னா, ஆற்றுல இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பெய் மாதிரி மேக்கப் போட்டு விட்டு பக்கத்தாத்துக்கெல்லாம் போய் அனுப்பணும், அனுப்பி அவளை போய் பயமூட்டணும், பேய் மாதிரி இருக்கும் அந்த குழந்தையே, பேய் மாதிரி இருக்கும் சாரிங்களா, அதுக்கு பேய் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு விட்டு மற்றவாடெல்லாம் போய் பயமூட்டிக்குவா, பயமூட்டிட்டு அவள் சாக்லேட் வேற வாங்கிட்டு வரணும், நம்ம ஆட்டிலாம் சுண்டல் கொடுக்குற மாதிரி நவராத்திரியில அவளுக்கு அந்த சாக்லேட்லாம் கொடுப்பா, பயந்து போய் அவள் சாக்லேட் கொடுப்பா, அந்த மாதிரி இப்படி இப்படி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல, இது வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்ப ஆரம்பிச்சது இல்லை, இந்த ஸ்தூல சிரசு கிட்ட கபந்தன் பண்ண மாதிரி தான் போய் பயமுறுத்துறதுலாம் அவர் பார்த்தார், இந்த ஸ்தூல சிரசு உனக்கு எப்பயுமே ஹாலோவின் டே தான், நீ இப்படியே இருப்பேயாவே அப்படின்னாரு. அப்புறம் இந்திரன் கிட்ட போனான், பாரு எனக்கு ஆயுசு ஜாஸ்தி, நான் நாலு யுகமும் வாழ்ந்துட்டே இருப்பேன், ஆனா இந்த ரிஷி இப்ப என்ன சாபம் கொடுத்துட்டாரு, நான் உன் கூட சண்டை போட போறேன் அப்படின்னு சண்டை போடப்போம், அவன் தலைய அப்படி அடிச்சுட்டான், உனக்கு அப்புறம் எனக்கு இப்ப சாப்பிட முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே, சரி உனக்கு வயிற்றுலயே ஒரு வாயை குடிச்சிடறேன், நீ இப்படியே எல்லாத்தையும் உள்ள தள்ளிக்கலாம், நீ வாயிலிருந்து கையெல்லாம் எடுத்து போய் சிரமப்பட வேண்டாம், வரதெல்லாம் எதை பிடிக்கலையோ அதை அப்படியே பிடிச்சி வயிற்றுக்குள்ளேயே போட்டுக்கலாம், டைரக்டா உனக்கு வாயு வந்துதான் வயிறு வந்துதான், அதுல என்ன வாய் வயிறுமா இருக்கான்னு வந்து போல இருக்கு அந்த நிலா, அதனால அதனால அவனுக்கு சாப்பிடறதுக்கு சமமே கிடையாது, கையில குடிச்சாலும் உள்ள போட்டுமா, அந்த மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன எனக்கு சம்ஸ்காரம் பண்ணுவோ நான் சரியாயிருவேன், என்ன எரிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட பிரார்த்தனை பண்றான். பாவம் அவர் அவருக்கும் அதுக்கும் பண்ணி வைக்கிறாரு, ஜடாயு மாதிரி பக்தனுக்கு தான் பண்ணுவார்னு கிடையாது, யாராவது வந்து காலில் வந்துட்டா என்னன்னா பண்ணுவார் பண்ணுவார் அப்படி அதை பண்ணார். பண்ண உடனே கந்தர்வன் நான் திருப்பி திருப்பி ஆனவனே சொன்னான், ராகவா உனக்கு இங்க ஹெல்ப் பண்றதுக்கு சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான் இஷ்கிந்தரின்னு ஒரு ராஜ்யத்துல, அவன் தர்மாத்மா, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், நீ அண்ணன் போய் பாரு அப்படின்னு சொன்னார். ரூட்டெல்லாம் சொல்லிட்டான், இதுதான் நீ போனோம், நீ போகிற ரூட் சரியாக தான் இருக்கு, அதனால நீ நேராக போனோம்னா கிருஷ்ணகிரிக்கு போகலாம், போய் அந்த சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்போ, அவனுக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் ராமன் திருப்பி சுக்ரீவன் நோக்கி வரணும். ஆனால் சுக்ரீவன் நோக்கி வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீவியேஷன் ஆறுது, எங்கன்னா பம்பாசரஸ் பக்கத்தில் அங்கே யார் இருக்கா அப்படின்னா சபரி பாட்டி இருக்கா, அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் போகிற. சபரிங்கிறவர் யாரு அப்படின்னா மகனிடர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட சிஷ்ய, சபர ஜாதி வேடுவ ஜாதியை சேர்ந்தவர் சபரிங்கிறவர். அங்கே போன அங்க வாசு ஆசிரமத்து வாசல்ல போய் நின்று கதவு தட்டினர், சபரி பாட்டி தொண்டு கேடம், வயசாகி ரொம்ப போக வேண்டிய டைம் அந்த மாதிரியான ஒரு கேடம். அந்த கிழவி வந்தா வந்து ராமன் நமஸ்காரம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணிட்டு ராமன் தான் வந்திருக்க அப்படின்னு தெரியும், அவளுக்கு கையெல்லாம் கூப்பி வாங்கோ சரி திண்ணையில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆறு வாசல் திண்ணையில் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு பாத சேவை பண்ணுறான். லக்ஷ்மணரை பார்த்தாலும் இல்லை இல்லை அண்ணாக்கே பண்ணுவேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா லக்ஷ்மணர், இல்லை இல்லை ரெண்டு பேருக்கும் தான் பண்ணுவேன் அப்படின்னாலும், ராமன் உடனே விடாதுப்பா இந்த கிழவி நீ உட்காந்துக்கோ உன் காலமைக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பாத சேவை பண்ணுறான். அப்போ ராமன் கேள்வி கேட்குறேன், கேள்வி கேட்கறதெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஆத்து வந்திருக்க சம்மந்தியை பார்த்து அதுலேயே சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்களோ அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ராமன் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும், யார் யாருக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியணும். கேட்கற கச்சித்தே நிர்ஜிதா விஜ்ஞானம் கச்சித்தே வர்த்ததே தபா கச்சித்தே நியதா நியமா போகா ஆஹாரச்சத போதனே கச்சித்தே நியமா பிராப்தா கச்சித்தே மனசுகம் கச்சித்தே குரு சுசூஷா சபலாச்சாரு பாஷினி. உன்னோட விக்னங்கள்லாம் அப்சகல்ஸ்லாம் சரியாயிட்டான், நீ தபஸ் பண்ணுறியே, உன்னோட தபஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தா, டிவி டிவி பார்க்காம எப்போ பாரு பகவத் தியானமே பண்ணிட்டு இருக்கியாமா அப்படின்னு கேட்குற. உன்னோட நீ தபஸ் பண்ணுறதுக்கு என்ன அடையாளம், நீ பண்ணுறதெல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்குன்னா உனக்கு கோபமே வரக்கூடாது, தபஸ் பண்ணிட்டு பகவான் பகவானே தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு கோபமே வரக்கூடாது, கோபமாக வராமல் இருக்கான் உனக்கு, கோபம் மட்டும் இல்லை பகவானை பற்றியும் தபஸ் பண்ணுவேன், ஹோட்டல்லையும் சாப்பிடுவேன், என்னென்னா சாப்பிடுவேன்னு இருக்கக்கூடாது, ஆகாரம் வெள்ளம் குழந்தைடா குறைஞ்சி இருக்கா உனக்கு, மரத்துலேருந்து கிடைக்கிற பழம் கிழங்கெல்லாம் சாப்பிட்டுருக்க ஆகாரம் குறைஞ்சிட்டே வருதா உனக்கு, அப்போ தான் தபஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், சாப்பிட தெரியும்னா இன்னைக்கு ராத்திரி என்னமா பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்பா அதில் போய் குழந்தைகள்லாம், குழந்தைகள்லாம் நம்ம எல்லாமே இன்றைக்கி என்ன கிடைக்க அப்படின்னு காற்றால் இதை பண்ணியிருக்கேன், அப்போ ராத்திரிக்கு டிஃபன் அப்படின்னு அடுத்த நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இஷ்டு போட்டு வச்சுருவோம் அதில், அந்த மாதிரி இல்லாமல் ராமன் உன் ஆகாரம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உன் நியமங்கள்லாம் காற்றால் எழுந்த உடனே ஸ்நானம், ஸ்நானம் முடிச்சுட்டு ஜபம், ஜபம் முடிச்சுட்டு தபஸ் இதையே பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரொட்டீன் அவன் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீ தபஸ் பண்றியே அது உனக்கு மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கறதா? நீ ஏனோதானோன்னு சொல்லித்தான் பண்ணி தொலைக்கணவே பண்ணி தொலைக்காம பக்தியோட பண்றியா? பண்றதுனால உனக்கு அதுல சுகம் இருக்கா? உபன்யாசி கேட்க வரோம்னு கேட்க வராம நம்மளா வருவோம்ன்றது இது மாதிரி உன் மனசுல இந்த மாதிரி சுகமா இருக்காமா நீ தபஸ் பண்றது அப்படின்னு கேட்கற. உன் குரு சுற்று சரியா சபலமாச்சா? நீ பண்ண ஆச்சாரிய கைங்கரியங்கள்லாம் நல்லா நடந்ததா அப்படின்லாம் கேட்கற. கேட்டு சாரு பாஷினி அப்படிங்கிற நல்லா பேசக்கூடியவளே அப்படின்னு கேட்கிற. அவ வயசான பாட்டி, அவ பேசின அந்த குரல்லாம் நடுக்கும் நடுக்கம் இருக்கக்கூடிய வயசுல பேசுறா. அவளை போய் சாரு பாஷினி அப்படின்னு சொல்றாரு ராமன் என்ன அப்படின்னா, அவ குரலுக்காக சாரு பாஷினு சொல்லல, அவ பேச போற விஷயம் என்ன அப்படி பேச போறான்னா இப்ப என்ன கேட்ட உன் தபஸ் எல்லாம் நல்லா நடந்துருக்கா அப்படின்னு கேட்டா நம்மளா என்ன சொல்லுவோம்? ஏதோ நடந்துருக்கு அப்படின்னுவோம். ஏதோ போயிட்டு இருக்கு, அது போற போக்கையும் நானும் போயிட்டு இருக்கேன், என்னவோ தெரியல காலம் விட்ட வழி அப்படின்னு நாமெல்லாம் பதில் சொல்லுவோம். ஆனா சகதி எப்படி பதில் சொல்றா அப்படின்னா, அத்ய பிராப்தா தபஸ்தி தபசம் தரிசனாமயா அத்தியமே சபலம் ஜென்ம புரபஸ்த பூஜிதா ஸ்ரீ தேவரே ராமா பூஜிதே புருஷரிடபா. இன்னைக்குதான் ஆமா உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு தபஸ்தெல்லாம் சித்தியாச்சு, எனக்கு இன்னைக்குதான் எல்லாமே சக்சஸ் ஆன மாதிரி இருக்கு. உன்னை பூஜை குரு எல்லாம் பூஜை பண்ணதுக்குன்னா என்ன பலன்? உன்னை சேவிக்கிறது தான் பலன், அது தவிர என் வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்கறா. சொய்யி தேவரே ராமா, நீ நாராயணன் எனக்கு தெரியணும் ராமா, அதனால உன்னை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க இருந்து அப்படின்னா பம்பாயா தீர சம்பவம், இங்கேருந்து ஒரு பர்லாங் தூரத்துல பம்பான்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதி பக்கத்துல மாமரங்கள்லாம் நிறைய இருக்கும், நிறைய மரம் இருக்கும், அதுல இருந்து பழுத்த பழங்கள்லாம் எடுத்துட்டு வருவேன். சில பேர் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சபரி தான் சாட்ட பழத்தையே ராமனை கொடுப்பா அப்படின்னு அப்படின்லாம் இல்லை. எந்தெந்த பழத்துல எந்தெந்த ஸ்வீட் இருக்கும்ன்றது சபரிக்கு தெரியுமா? நித்தியம் போய் ராமன் வருவார் இன்னைக்கு வருவார் இன்னைக்கு வருவாருன்னு தெரிஞ்சுட்டு அவ போய் எடுத்துட்டு வருவா. ஆனா ராமன் வருவாருன்னு அவ ஆச்சாரியன் ஒரு நாள் சொல்லியிருக்கா, அதனால அவ டவுட்டே பண்ண மாட்டானா, ஒரு நாள் வருவாரு, ஆனா நம்ம பண்ண வேண்டியதை நிச்சயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பழம் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாளாம். இன்னைக்கு ராமன் வந்து எல்லா பழத்தையும் ராமன் கொடுத்தாலும் இந்த இடத்துல குஹன் விஷயமா நாம ஒரு கேள்வி பார்த்தோம். அங்க குஹன் வந்து இதே மாதிரி பழம் எல்லாம் கொடுத்தாரு, அப்ப ராமன் சாப்பிடல. ஆனா இங்க சபரி கொடுக்கறாரு சாப்பிட்டாரு, என்ன கதை இது? ராமனே வந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாரே தானே அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி நான் சொல்லியிருந்தேன், சபரி மோட்ச தனிக்கு சொல்றேன் அப்படின்னு. இப்போ ஏன் இப்படி ராமன் ஒரு கண்ணு வேணா ஒரு கண்ணு சொன்னா அப்படி இருக்காரு, இப்படி இருக்கலாமா ராமர் அப்படின்னு கேட்டா கிடையாது. என்ன அப்படின்னா, இல்ல இப்படி கூட நினைச்சிக்கலாம், சில பேர் என்ன நினைச்சுப்பான்னா குஹன் இருக்கிறது அயோத்தியாவுக்கு உட்பட்ட தேசத்துல, யாரான அங்கே பார்த்துட்டு போய் ராமன் நியமத்துல எல்லாம் இல்ல, அதனால அவன் ராமன் மனவாசமே செல்லாது அப்படின்னு யாராவது சொல்லிடுவான் ராமனுக்கு பயமான, அதுக்காக சாப்பிடாம இருந்தாரு சில பேர் நினைச்சுப்பா. அப்படி இல்லையா, குஹன் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் குரு சம்பந்தம் இல்லாத சபரிங்கிறவ ஆச்சாரிய மகன்கள் அப்படிங்கிற ரிஷியோட சிஷ்ய, அதனால பகவான் பாகவதாள்கிட்ட பாகவதாள்கிட்டேன்னு தான் வாங்கி சாப்பிடணும். அன்னைக்கே சொன்ன போனவன் செய்து சேடம் தருவரே புனிதமன்றேன் தொண்டரடிப்படையாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பகவானுக்கு பக்தாளா இருக்கிற வாழ்க்கையில தான் நான் ஒரு வஸ்துவை வாங்கிக்கணும். அந்த மாதிரி அதனால ராமன் சபரிக்கிட்ட இந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னு. அப்புறம் சபரி சொல்றான், ஆச்சுப்பா நான் சேவை பண்ணேன், பழங்கள்லாம் கொடுத்தேன், நான் பூஜை பண்ணிட்டேன், இப்படி கொஞ்சம் ஏந்து நில்லுப்பா அப்படின்னாலும் என்னத்துக்கு ஏந்து நிற்க சொல்ற அப்படின்னு ஒன்னு இல்ல, நான் வந்து பகவானை போய் சேர்றேன்ப்பா, பகவான் திருவடிக்கு போறேன் அப்படின்னாலும் பெருமாள் உடனே கச்சத்தெல்லாம் தூக்கி நின்று கால அளவுலாம் வந்து நின்ன அம்மா வா சபரி வா அப்படின்னா, இங்க இல்லப்பா சாரி இந்த இடம் இல்லை அப்படின்னு. இன்னும் எங்க அப்படின்னு ஒன்னு இல்ல, நாங்கள்லாம் ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயம், அதனால ஆச்சாரியன் திருவடி அடையிறதுக்கு தான் எங்களோட பத்து காடல்லாம் போடுவா, அதனால ஆச்சாரியன் திருவடிக்கு தான் நான் போவேன், அந்த ஆச்சாரியன் திருவடி எங்க இருக்கு ஸ்ரீவை கூட்டத்தில் இருக்கு, அதனால உன் திருவடிக்குலாம் நான் வரலப்பா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டானா. உக்காந்து கச்சே சொன்னானா, ராமாயணம் பார்த்துட்டே என்ன கட்டாட்சம் பண்ணேன், நான் சீவை கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னா உட்காந்துட்டே இருந்தா திடீர்னு அவன் சரீரமே பத்தமாயி தானா எரிஞ்சு ஒழுந்தது, சீவை கூட்டத்துக்கு போனான் சபரி. அப்ப அப்படிங்கிறது சபரி மோட்சம். அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றது அவருடைய மகிமம் முனிதன பஜனம் ஸ்ரீக ஹிருதய கல்விஷ சபரி மோட்ச சாட்சி ரூபா. சபரிக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கல, ஆனா சபரி மோட்சம் போறதுக்கு சாட்சியா நின்றார் பெருமாள் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரவீரகிரி சொல்ற. இதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பம். கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப ஆச்சரியமான காண்டம். ஏன்னா பெருமாளுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் அமைய போறார். அது மட்டும் இல்லாம ஹனுமானுடைய பிரபாவம் எல்லாம் இனிமேல்லாம் தெரிய போறது. ஹனுமான் இன்னைக்குதான் என்றியே ராமாயண உபன்யாசத்துல வர ராமன் சபரிக்கு மோட்சத்துக்கு சாட்சி கொடுத்தனா இருந்துட்டு கிருஷ்ணனை நோக்கி வர வரச்சேவே பம்பாசரத்துல ராமன் லக்ஷ்மணன் நடந்து வரச்சேவே அவளோட ஷேடோ அடிக்கிறதாம். அத மலையிலேருந்து சுக்ரீவன் பார்த்தான். பார்த்த உடனே யாரு இது இவா ரெண்டு பேர் ஜெய்ஜாண்டிக்கா நல்ல பயில்வான் மாதிரி வராளே, கட்டிடம் காளைகளா வராளே, யாரு இவான்னு தெரியலையே எனக்கு, வாலிதான் அனுப்பிச்சிருப்பானோ அப்படின்னு அவனுக்கு பயம். அவன் வந்து ஹனுமான்கிட்ட சொன்னான், இவா யாருன்னு ரெண்டு பேர் வராளே, அவ யாருக்கு தெரிஞ்சிட்டு வாப்பா நீ அப்படின்னு ஹனுமான்கிட்ட சொன்ன. ஹனுமானும் முதல்ல இவாளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட வேஷத்தெல்லாம் மாத்திட்டு கபிரூபம் பரித்தியஜிய அந்த குரங்கு வேஷத்தை விட்டுட்டு சன்னியாசி வேஷத்துல வந்தாலும் பிக்ஷு ரூப பிரதிச்சின்னம் அப்படின்னு ஹனுமாரே மேல சொல்ல போற. சடபுத்தி தயா கபி, இவாளை சந்தேகம் பண்ணிட்டு இவா யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தார். சன்னியாசியா வேஷம் போட்டுட்டு ஹனுமார் வர்றாரு இவா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வரச்சேவே சன்னியாசிங்கிறவர் வந்து யாரையும் சேவிக்கக்கூடாது, அதை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பகவான் மட்டும் தான் நமஸ்காரம் பண்ணலாம், மீதி ஜனங்கள்னால்தான் சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணலாம். சன்னியாச ஆசிரமம்ன்றது வசதியான ஆசிரமம். அப்படி இருக்கிறதே இப்போ சன்னியாசி வேஷத்தில் வர ராமன் லக்ஷ்மணனை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவர் நமஸ்காரம் பண்ணிட்டார் ராமனுக்கு. அப்போவே தெரிஞ்சு போச்சு ராமனுக்கு, சரி இது வந்து சன்னியாசி கிடையாது வேற யாரோ அப்படின்னு ராமனுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தார் ஹனுமான். எழுந்து பேச ஆரம்பித்தார், ராஜரிஷி தேவ பிரதிமோ தாபதோ சம்சிதம் பிரதோ அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வி. கேள்வின்றது எப்படின்னா புகழற மாதிரியான கேள்வி. நீங்கள் தானே இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணது இவர் தான். ஆனால் அதை கேள்வியாக கேட்டான்னா அவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி ராஜரிஷி வேஷத்தில் இருக்கீங்களே, தபஸ்வி வேஷத்தில் இருக்கீங்களே, சம்ஸ்கிருதம் விரதம் விரதம் எடுத்துக்கிட்டால் அதை பூர்த்தி பண்ணாமல் இருக்காமல் இருக்க மாட்டேங்களே. ஹஸ்தி ஹஸ்தோபம் புதவ் யானை மாதிரி, யானையோட துணிக்கை மாதிரி உங்கள் கையெல்லாம் இருக்கே, மகாவீராளாக இருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற. கேட்ட உடனே ராமனுக்கு அவர் பேச்சில் மயங்கிட்டாராம். சொல்லின் செல்வன் இல்லையா ஹனுமான், அவ்வளோ அழகாக பேசியிருக்காராம். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாராம், தமபியபாட சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். அவர் முதல்ல வந்தவுடனே சொல்லிட்டார் ஹனுமான், இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டேன் நான் யார் தெரியுமா, இத்தனை நேரம் நான் உங்களை கேள்வி கேட்டேனே, நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். என் பேர் ஹனுமான்னு பேர், வாயுபுத்திரன். ஏன்னா நான் சுக்ரீவனோட மினிஸ்டர், ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் அப்படிங்கிறவர் வாலியோடைய தம்பி. வாலிங்கிறவர் வந்து சுக்ரீவனை ரொம்ப தொந்தரவு பண்ணி ராஜ்யத்திலேருந்து துரத்தி விட்டுட்டார் ஒத்த வேஷ்டியோட. அவர் அப்படியே சுத்தின்னு இருக்கார் இந்த இடத்துல. அவர் தான் உங்களை யாருன்னு கேட்டுன்னு அவர் சொன்னார் என்கிட்ட. நீங்கள் இப்போ ஏற்பட்ட வாழ்ந்து தெரிஞ்சுது, நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு ஹனுமான் சொன்னார். சொன்ன உடனே இப்போ கேள்வி கேட்டார் இல்லையோ ஹனுமான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போது ராமன் நேராக பேசாட லக்ஷ்மணனை பேச சொன்னான், தமபியபாவன் சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். ஏன் ராமனே நேராக பேசலாமே அப்படின்னா சுக்ரீவனோட மினிஸ்டர் இவர். அப்போது ராமனோட மினிஸ்டர் யார், லக்ஷ்மணன். அப்போ மினிஸ்டருக்கு மினிஸ்டர் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதனால தான் ஏன்னா ராவணன் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான்கிட்ட பேசாச்சு, டைரக்டாக ஹனுமான்கிட்ட பேச மாட்டான், பிரகஸ்தன்னு தன்னோட மினிஸ்டர் விட்டு தான் பேசணும். ஏன்னா அந்த கௌரவம், ஆனால் ராமனுக்கு அந்த கௌரவம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சூர்பனகை வந்து கேட்குறா, அப்போவே ராமாயணத்தை மொத்தமாக சொல்கிற ஹனுமான்கிட்ட வந்து சொல்லாமல் இருப்பாரா அப்படின்னா என்னன்னா ராமனுக்கு பயமா ஹனுமான்கிட்ட பேசுறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஏற்பட்ட சொல்லிங்க செல்வன் முன்னாடி நாம ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு பயம்னு சில பேர் சொல்லுவோம், அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா ஹனுமான் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கார், வேதத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கார் அப்படின்னா ராமருக்கு என்ன பெருமை அப்படின்னா இவர் எந்தெந்த வேதம் சாஸ்திரம்லாம் படித்தாரோ அதெல்லாம் இங்கே ராமன் படிக்கிறது. அதனால ராமன் அதனால பயப்படாமல் பயந்து பேசாமல் விட்டாரான்னா கிடையாது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மணன் பேசட்டும், ரெண்டு பேர் ரெண்டு பாகவதா பேசுறத நம்ம ரசிப்போம் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணரை பேச சொன்னாராம். லக்ஷ்மணர் பேசினார், நாங்கள் தசரதராஜகுமாரன் குமாரர்கள், அப்பாவுடைய ஆக்ஞையினால சத்தியத்துக்காக நாங்கள் காட்டு வந்திருக்கோம், இவருடைய மனைவி ராவணன் அப்படிங்கிறவன் கடத்தின்னு போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்ன, ஒரு பரீட்சை ஹனுமாருக்கு ஒரு ஆனுவல் எக்ஸாம் வச்ச, ஒரே பேப்பர் தான், ஒரே கேள்வி தான், ரெண்டு பதில் இருக்கும். இந்த பரீட்சை எப்படி அப்படின்னா, கரெக்டான பதில் சொல்லிட்டா 100 out of 100, தப்பான பதில் சொன்னால் 0 out of 100 ஃபெயில். இதில் ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கிடையாது, ஓசி பாஸும் கிடையாது. இதில் என்ன பரீட்சை அப்படின்னா, லோகநாதா புராபூத்வா சுக்ரீவம் ஆதமிச்சதி. எங்க ராமன் லோகத்துக்கே நாயகனா இருந்த, ஆனா சுக்ரீவம் நாசமிச்சதி, இது அப்படியே தமிழ்ல சொல்ற, சுக்ரீவனை நாசமாக அடைய விரும்புகிறார் அப்படின்னு. இதுல ஒரு பிரத்யேகம் வரணும், நாதனாக அடைய விரும்புகிறார் அப்படின்னா, சுக்ரீவனை நாதனாக ஆக்க விரும்புகிறார் அப்படின்னு, இல்ல சுக்ரீவன் என்னும் நாதனை அடைய விரும்புகிறார், ரெண்டு கேள்வி கேள்வி புரிஞ்சுதா? எப்படி அப்படின்னா, சுக்ரீவன் என்னும் நாதனை அடைய விரும்புகிறார் ராமன் ஒரு பக்கம், இன்னொன்னு சுக்ரீவனை ராஜாவாக்கிறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம். இதுல ரெண்டு அர்த்தத்துல ஹனுமார் எதை டிக் பண்ற, கரெக்டானதை எதை டிக் பண்ணணும் அப்படின்னா, சுக்ரீவனை ராஜாவாக்கிறதுக்காக ராமர் விரும்புகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை டிக் பண்ணா ஹனுமார் புத்திசாலி. ராஜாவான சுக்ரீவனை அடைய விரும்புகிறார் ராமன் அப்படின்னு சொன்னா ஃபெயில். ஹனுமார் கரெக்டா டிக் பண்ணிட்டார், சொல்லிட்டார், உங்களுடைய பிரபாவத்தை பார்த்தா எங்க சுக்ரீவ ராஜாக்கு மகா தேவையா இருக்கும், நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா சுக்ரீவனுக்கு, அதனால நான் உங்களை சுக்ரீவன் கிட்ட அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற. அவர் ஹனுமார் பேசுறத ஆச்சரியமா வர்ணிக்கிறார், ராமனே வர்ணிக்கிறார். தான் முதல்ல பதில் கேட்டதுக்கு முன்னாடி ரிப்பன தர்மம்லாம் சொல்றாருன்னா, நான் ரிக்வேத விநீதஸ்ய நான் எதிர்வேத பாரிதனா நாசான வேதத்து சகா சக்கியமேகம் பிரபாஷிதம். இப்போ ஹனுமார் கண்ணாடி பேசினார் இடா லட்சுமணா, இவர் 4 வேதத்தையும் கரைச்சி குடிச்சவராக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ரிக்வேதத்தில் நிறைய ஸ்துதி உண்டு, ஸ்துதினா புகழ இருக்கு, பெருமாளை பற்றி நிறைய புகழலை இருக்காங்கல்ல, அதனால இவர் ரிக்வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கணும், அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறார். அப்புறம் எதிர்வேதத்தில் இந்த தாரையா போகும், அது வந்து ஃபுல் ஸ்டாப் பிரமாதம்லாம் இருக்காது, ஒரு ஃப்ளோ எடுத்தா கடைசியில் தான் போய் முடியும். அதனால ஒரு ஃப்ளோவா பேசுறாரு, பேசுறதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியல. அந்த தாரணா சக்தி, தாரணா சக்தி அப்படின்னா, அந்த ஃப்ளோ தப்பு இல்லாம நல்ல ஒரு கங்கா பிரவாகமாட்ட பேசுறது தப்பு இல்லாம, அந்த மாதிரி பேசுறாரு. அதனால இவர் எதிர்வேதம் தெரிஞ்சவர்றா. அதே மாதிரி சாமவேதமும் இவர் தெரிஞ்சிருக்கிறா. எப்படி அப்படின்னா, இவர் இவர் பேசுறதே பாடுற மாதிரி இருக்கிறா அப்படின்னா, சில பேர் பாடினாலே பேசுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாம இவர் பேசினாலே பாடுற மாதிரி இருக்கிறா, சுரம்லாம் தானாவே சேர்றது. அதனால இவர் இந்த 3 வேதத்தையும் நல்லா கரைச்சி பிடிச்சவர். அது மட்டும் இல்லாமல் வியாக்கரணம் அப்படிங்கிறது இலக்கணம், அந்த இலக்கணத்துல எவ்வளோ கெட்டிக்காரராக இருக்காருடா அப்படின்லாம், மூலம் வியாக்கரணம் பிரச்சனம் அப்படின்னு சொல்லி எல்லா வியாக்கரணமும் தெரிஞ்ச வர்றா இவர், இலக்கணமும் தெரிஞ்ச வர்றா இவர். சும்மா தமிழ் நம்ம பேசுகிற தமிழில் பேசலை, சம்ஸ்கிருதத்தில் பேசலை, நல்ல டீப்பான செம்மொழி ரெண்டுமே, சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே செம்மொழி. இந்த செம்மொழின்னா கற்றுக்கிறச்சே சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறச்சே என்ன சொல்லுவா அப்படின்னா, சம்ஸ்கிருதம்லாம் ஈஸி கற்றுன்றது, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழந்தை பயப்படாமல் பாடத்துக்கு வரும் கற்றுக்கிறதுக்கு. இல்லை சம்ஸ்கிருதம், ஆனால் நிஜமாக பார்த்தா சம்ஸ்கிருதம்ங்கிறது ரொம்ப தப்பான லாங்குவேஜ் அப்படிதான். ஆனால் ஆனால் என்ன சொல்லுவா, வரக்கு ஈஸி தான், நீ கற்றுன்றலாம் ஈஸியாக அப்படின்வா. ஆனால் தப்பான லாங்குவேஜ் தமிழ் மட்டும் ஈஸியான கிடையவே கிடையாது. ஒரு ஆழ்வார் பாசுரம் சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தமிழ் சம்ஸ்கிருதம்ன்றது செம்மொழி. இவர் அதில் நல்ல வியாக்கரணம் நல்லா தெரிஞ்சிருக்கிறா, இவருக்கு இலக்கணம் நல்லா தெரியறது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அவிஸ்தரம் நல்லா சில பேர்லாம் பேசுவா, வளவள வளவளம் பேசுவா. என்ன விஷயம்னா, அரக்கோணத்திலேருந்து மயிலாப்பூருக்கு வந்திருக்கேன், இதுதான் விஷயம். ஆனால் அதுக்கு 1 மணி நேரம் பேசியிருப்பாள், என்னன்னே புரியாது நம்மளுக்கு, அவளுக்கு மட்டும்தான் புரியும். அது அந்த மாதிரி பேசுவா சில பேர், அந்த மாதிரி இல்லடா இது அப்படின்னா அசந்திக்தம். இன்னொரு சில பேர் என்ன பேசுவா அப்படின்னா, அவள் வளவளன்னு பேச மாட்டா, சில 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுவா. ஆனால் அவள் பேசினது அவளுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது, சந்தேகமாகவே பேசிட்டு இருப்பாள். என்னத்தை நாம் பேச வந்தோம், ஏன்னா எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னு நம்மள்கிட்டயே கேட்பாள். சொல்ல வந்தது நீ ஏன்ட்ட திருப்பி கேட்குறிய அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். அந்த மாதிரி பேசலையா ஹனுமார், அவிலம் வீதம் துருத்தம். சில பேர் இந்த மாதிரி மைக்கு வச்சுட்டு பேசினான்னா, நான் இங்கு எதற்கு கூடியுள்ளோம், என்றால் அப்படின்னா இன்னைக்கு நவாசத்தை பண்ணி ராமாயணம் சொல்லி முடிக்கிறது. இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுவா அடுப்பு தமிழ் அடுப்பு மொழி அப்படின்னு வீரங்கி பேச்சாளர் பேசலாம் பேரெல்லாம் போட்டுப்பா கோடையடி கந்தசாமி அப்படின்னு பேரெல்லாம் போட்டுட்டு இப்படி பேசினான்னா தபுதப்பா பேசுவா. அதை தாண்டி இப்படி இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருப்பா. இவன் இன்னைக்கு பேசி இந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஆத்துக்கு போறது அந்த மாதிரி சில பேர் பேசுவா. அந்த மாதிரி ஹனுமான் பேசினேன் என்ன டு த பாயிண்ட் என்ன பேசினா அது சரியா இருக்கும் வழவழாம இல்லாம பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவெல்லாம் பேசி முடிச்சது இந்த ஹனுமாரகத்தான் கம்பன் சொல்லி செல்வன் அப்படின்னு கம்பராமாயணத்துல எழுதுறேன். திருப்பி சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போனேன். சுக்ரீவன் கிட்ட நேரவே கூட்டிட்டு போயிடல ராமன் லக்ஷ்மணன் தோல்ல உட்கார்ந்தோ நான் அவங்களை அழிச்சிட்டு போறேன்னு சொல்லி ஒரு பாதி தூரத்துல இறக்கி விட்டாரா ராமன் லக்ஷ்மணனையும். ஏன் அப்படின்னா பெருமாள் வந்திருக்காருன்னா இமமரம் பெருமாள்கிட்ட நேரம் இவ்வளவு கூட்டிட்டு போயிட்டோம்மா அதனால சுக்ரீவனை நம்ம போய் அழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை கூட்டின்னு வர்ற ஹனுமான் கூட்டின்னு வந்த உடனே எல்லாம் ரெண்டு பேர் பேசிக்கிறா பேசின உடனே நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் எப்படின்னா அக்னி சாட்சியமா கல்யாணம்லாம் நம்ம ஹோமம் பண்ணி பண்ணுறோம் அக்னி சாட்சியா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேரும் அக்னி சாட்சியமா பண்ணி ஏகம் துக்கம் சுகம் செலவு அப்படின்னு சொல்றேன். இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம் ஒரே சுகம். உனக்கு எது துக்கமோ அது எனக்கும் துக்கம், உனக்கு எது சுகமோ அது எனக்கும் சுகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேக்கன் பண்ணிக்கிறான். வால்மீகி ராமாயணத்திலே பாகுரேஷன் பிரசாதா கையை கொடுப்பா சேக்கன்னா இந்த மாதிரி சேக்கன் இல்லை கையை பிடிச்சிக்கிறா ரெண்டு பேரும். இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்பா அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்றாரு. சொன்ன உடனே ராமன் சொல்றாரு தன்னோட கதையெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ராவணன் அப்படிங்கிறவன் என்னோட மனைவியை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றச்சு சுக்ரீவன் சொன்னானா ஆமா நான் கூட நீ பார்த்தேன் நாங்கெல்லாம் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம் மலையில ஒரு ராட்சசன் வந்து சீதையை கடத்த சீதைன்னு எனக்கு தெரியாது ஒரு லேடியை கடத்திட்டு போயிட்டு இருந்தான். அந்த லேடி கூட ஒரு மூட்டையில ஆபரணத்தெல்லாம் கீழே போட்டாப்பா அது நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னானா அடியிருந்த. அப்போ உடனே ராமன் சொன்னாரா அதை எடுத்துட்டு வாப்பா எனக்கு காமிப்பாத அப்படிங்கிறாராம். உடனே ஒரு வாகனம் போய் எடுத்துட்டு வந்து அந்த மூட்டையை பிரிச்சானா. அது பிரிச்ச உடனே ராமனுக்கு ஒவ்வொரு அழுக வந்துருக்கு. அழுக வந்து அதை பார்க்க முடியல ராமனால கண்ணில் ஒரே ஜலமா இருக்கிறதுனால எனக்கு தெரியலப்பா லக்ஷ்மணா இது மண்ணியோட நகைகள் தானா பார்த்து சொல்லுப்பா அப்படின்னாராம். லக்ஷ்மணன் சொன்னார் தாகம் ஜானாமி ஜெயூரே தாகம் ஜானாமி குண்டலே நூபுரே தமிதானாமி நித்யம் பாதாபி வந்தாது. எனக்கு இதில் இருக்கிற கேயூரம் கேயூரம்னு ஒரு ஆபரணம் அது எனக்கு மண்ணிதான் தெரியல. நாகம் ஜானாமி குண்டலை காது போடு வைரத்தோடு இது மண்ணிதா அப்படின்னு எனக்கு தெரியல. நூபுரே தொழிதானாமி காலில் போட்டுக்கிற சிலம்பு அப்படின்னு ஒரு ஆபரணம் நூபுரம் அப்படின்னு மெட்டி கூலுசு இதெல்லாம் நூபுரம்ன்ற வகையில் சேரும். அந்த ஆபரணம் மட்டும் இது சீதை இதுதான் எனக்கு தெரியும் அண்ணா அப்படின்னாராம். எப்படி அப்படின்னா நித்தியம் பாதாபி வந்தாது நித்தியம் சந்தியாவனம் பண்ணிட்டு அயோத்தியால இருந்தா அம்மாவை சேவிப்பேன் காட்டில் எங்கேயும் நான் அம்மாவை சேவிக்கிறது அதனால சாயங்காலம் சந்தியாவனம் பண்ணி முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக சீதை தான் எனக்கு அம்மா லோகமாதா ஜெகன் மாதா அவள் தான் எனக்கு அம்மானு சொல்லி நான் நமஸ்காரம் பண்ணுவேன் சாயங்காலத்தில். அதனால எனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கே அந்த திருவடி ரெண்டையும் பார்ப்பேன் அப்போ அதன் சிலம்பு அப்படிங்கிற ஆபரணத்தை நான் பார்த்துருக்கேன் அதனால இது மண்ணி இதுதான் எனக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு சொன்னாரான். இதில் ஒரு கேள்வி கேட்பான் அப்போ சீதையை பற்றி நான் லக்ஷ்மணன் எதுவுமே பார்த்தது இல்லையா இது என்ன கால் மட்டும்தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்க்கறதுக்கும் நோக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பார்க்கறது அப்படின்னா மேலாக பார்த்துட்டு நம்ம விட்டுருவோம். நோக்கிறதுன்னா உத்து பார்க்கறது நம்ம அர்த்தம். உத்து பார்க்க மாட்டாரா லக்ஷ்மணன் மண்ணின்னா அம்மா ஸ்தானம் அதனால இது மண்ணியோட ஆபரணம்னா சிலம்பு அப்படிங்கிறதுனால தெரியும் அப்படிங்கிறாராம். ராமன் உடனே வீரமா பேசினாராம் லவகபத்தே யமபாதனம் நயாமி யாருன்னு இந்த ராட்சசனை பற்றி சொல்லுப்பா எனக்கு அவன் யமலோகத்துக்கு அனுப்புகிறேன் உடனே நான் இப்போ அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசினார் பெருமாள். பேசின உடனே அப்போதான் சுக்ரீவன் பார்க்குறான் இவர் கூட கொஞ்சம் அழுதுட்டே வந்து ஏமாந்து சுவாமிகிரின்னு நினச்சிட்டேன் நான் ஆனால் கொஞ்சம் வீரமான அழுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு சுக்ரீவன் தன்னோட கதையெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நான் பாலி அப்படின்னு ரெண்டு பேர் எங்கள் அப்பா பேர் ரிட்சரஜ் அப்படின்னு பேர் எங்கள் அண்ணா வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண என்னை எங்கள் அப்பா வந்து அவர் போகிற காலத்தில் என்ன அவனுக்கு சகாயம் பண்ணப்பா அடுத்தது உனக்கு யுவராஜா நீ என்ன யுவராஜா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் சுக்ரீவனை வந்து எப்படி வாலி வச்சுருந்துருந்தான்னா அவனோட கமாண்ட்லேயே இருக்க மாதிரி அடக்கியே வச்சுருப்பான் சுக்ரீவனை வாலி. அப்போது பார்த்தான் ஒரு நாள் மாயாவி அப்படின்னு ஒரு ராட்சசன் வந்தான். அவன் வந்து ரொம்ப பலசாலி. அவன் சுக்ரி வாலியை வந்து சண்டைக்கு கூப்பிட்டான் சண்டையாம சண்டை, அதுக்கப்புறம் வாலியோட பலம் தெரிஞ்சது, அதனால ஒரு குகைக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குகைக்குள்ள போனான். கேவ் குகன்னா கேவ், அதுக்குள்ள போனான். வாலியும் அவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போனான். ரெண்டு பேரும் நல்ல யுத்தம் பண்றா, பண்ணிட்டே இருக்கிறச்சே வாலி குகைக்குள்ள போறச்சேன்னு சொல்லிட்டு போறான் சுக்ரீவன் கிட்ட. நீ வாசல்லையே நில்லு, நான் உள்ள போய் அவனை கொண்டுடுறேன், அவன் அப்படி தப்பிச்சு வந்தா நீ அவனை கொண்டுடு. சுக்ரீவன் சாதாரணமான ஆளு, அவனும் நல்ல பலசாலி தான். அப்போ உள்ள போறான். போன உடனே உள்ள சத்தமான சத்தம், ஆ ஊன்னு அடிச்சுக்கிறா ரெண்டு பேரும். அடிச்சுக்கிறச்சே பெரிய சத்தம் ஒன்று கேட்டுது, ரொம்ப தூரக்கேந்து. ஆனா யார் குரல்னு சுக்ரீவனால கண்டுபிடிக்க முடியல. ஐயோ அப்படின்னு கட்டிங்களே ஒருத்தன் போயிட்டான். அவன் போனது மட்டும் இல்ல, ரத்தம் அந்த குகையோட வாசல் வரைக்கும் வருது, நுரையோட அந்த ரத்தம். அப்ப சுக்ரீவன் என்ன நினைச்சுட்டான், வாலி வாலியை தான் கொண்டுட்டான் போல இருக்கு இந்த மாயாவி, வாலியையே கொண்டுட்டான்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வெளியே வரக்கூடாது, குகைக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குகையை ஒரு பாறையை வச்சு அடைச்சிடுறான். அடைச்சிட்டு வாலி செத்து போயிட்டான் அப்படின்னே தீர்மானம் பண்ணிட்டான் சுக்ரீவன். பண்ணது பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணான்னா தர்ப்பணமும் பண்ணிட்டான் வாலிக்கு, தவசம் பண்ணிட்டான். சோகார்த்த உதகம் கிருத்வா அப்படின்னு வால்மீகி சொல்றாரு. தர்ப்பணம் பண்ணிட்டான். தர்ப்பணம் பண்ணிட்டு இந்த ராஜ்யம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த வானராளுக்கே வாலி தான் ராஜா, அப்படி இருக்கிறச்சு இந்த ராஜ்யத்துல ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சுக்ரீவனே நான் அடுத்ததுன்னு சொல்லி அவன் ராஜாவா ஆகிட்டான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வாலி இந்த பாறையெல்லாம் தள்ளிட்டு வந்தான். அவர் வந்து ஆசுவாசத்தில் நிற்கிறான். சபையில் சுக்ரீவன் ராஜாவோட இந்த மணிமுடி செங்கோலெல்லாம் வச்சுட்டு உக்காந்துருக்கான். சுக்ரீவன் வாலி வந்திருக்கான்னு சுக்ரீவன்கிட்ட சில பேர் சொன்ன உடனே இந்த புத்திசாலி அந்த என்ன பண்ணியிருக்கான், சுக்ரீவன் இதெல்லாம் கழிட்டு வச்சுட்டு அண்ணா வாங்குவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் வாண்டடாக பண்ணல இது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியாது. வந்தான் வரும்போதே இவனுக்கு இவன் சும்மா வரலாமல் ஏற்கனவே இந்த மணிமகுடம் செங்கோல்லாம் வச்சுருக்கான். அது இல்லாமல் கூட வரவா ராஜாதி ராஜ ராஜகம்பீர இதெல்லாம் சொல்லிட்டு வரான். இதெல்லாம் பார்த்தோன்னே வாலிக்கு டென்ஷனான டென்ஷன், என்னடா இது இந்த பையன் ராஜா மாதிரி உட்காந்துருக்கான், இவனுக்கு கட்டியம் சொல்கிறதுக்கு வேறு ஆடா அப்படின்னு சொல்லி அடிதடி அடித்து தோற்று செம மொத்த மொத்தையும் அனுப்பிச்சான் சுக்ரீவனை. இனிமேல் இங்கே வரவே கூடாதா போடா அப்படின்னு சொல்லி சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு இடம், வாலி வர முடியாத இடம் ஒன்று உண்டான். என்னென்னா எங்கே போனாலும் சுக்ரீவனை வாலி அடிப்பான், ஒரே ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும் அடிக்க மாட்டான். அதுதான் இந்த ரிஷியமுகம் அப்படிங்கிற பர்வதம். அதில் வந்து ஏன் அப்படி வாலி வர முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. துந்துபி அப்படின்னு ஒரு ராட்சசனாக இருந்தால் அவன் வந்து எரும மாடு மாதிரி இருப்பான். எரும மாடு எரும மாடே தான், எரும மாடுனா நம்ம பார்க்குற சாதாரண எரும மாடு இல்லை, பெரிய எரும மாடு. அந்த எரும மாடு தபஸ் பண்ணிட்டு எனக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் யார் கூடயாவது சண்டை போட்டே ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னோடய பலத்தை, நான் என் பலத்தை யார்கிட்டயாவது இது பண்ணி காமிப்பேன், சண்டை போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப குடித்தான். முதல்ல சமுத்திரத்துக்கிட்ட போனான். சமுத்திரத்தில் போய் சமுத்திரமே வா என்னோட சண்டை போடு, நான் உன்னை தோக்கடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு நான் சமுத்திரம் சொல்லித்தான். நான்லாம் இங்கே வரமாட்டேன், இங்கே ஜலதந்துக்கள்லாம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் நீ போய் பெரிய மலை ஹிமாலய பருவத்தினத்துக்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னா ஹிமாலய பருவத்தினத்துக்கு போனான் அந்த துந்துவி. அங்கே போய் வா சண்டை போடலாம், என்னால் முடியல வெயிட் பண்ண முடியல வா ஆ ஒன்று கட்டினான். கட்டினோன்னு ஹிமாலய பிரபு சொன்ன, நான் சிவனுக்கே மாமனார், நான் வயசானவன், என் கிட்ட போய் உன் வீரத்தை காமிக்கிறியே, உன் வீரத்தை காமிக்கிறது கரெக்டான ஆள் ஒருத்தன் சொல்றேன், யார் அப்படின்னா வாலின்னு ஒருத்தாருக்கான். அவன் அவன் வந்து யாருன்னா வானர படைகளுக்கே தலைவன் அவன்தான், அதனால அவன்கிட்ட போய் உன் பலத்தை காமி அப்படின்னா. சரி ஆ வாலியா எப்பேற்பட்டவன் நான் பார்க்கறேன், ஆ ஒன்று இவன் கட்டிட்டு திருப்பி போனான் வாலிக்கிட்ட, வாலி வெள்ள வாடா அப்படின்னு சொல்லி அவன் ஆத்துவாசல்லேருந்து கத்தினான். வாலி உடனே பார்த்தான் யார் வராது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான். சண்டை போட்டு ஒரு அந்த மாடு தானே எரும மாடு மாதிரி அவன் அப்படி காலை பிடிச்சி குழட்டி தூக்கி அடித்தான். அது மதங்கரிசி, மதங்கரோட ஆசிரம் சுவாசம் தோப்புன்னு வந்து உழுதுதான். அவர் தப்பு பண்ணியிருந்தேன், என்னடா திடீர்னு சவுண்டு கேட்டவொடனே ஏன்னா இது எரும மாடு வந்து செத்து கிடக்கிறது என்னடா இது அப்படின்னு பயந்துட்டேன். தப்பத்துலேருந்து துப்புனும் சவுண்டம் கேட்டு நம்மளே கேட்கணும், அந்த மாதிரி அவள் கண்ணை மூடி வேற இருக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பயந்தார். பயந்த உடனே பார்த்தா யார் தூக்கி போட்டிருக்காங்கன்னா அது வாலியும் செஞ்சு போச்சு. அவன் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான், ஐயோ அங்கேதான் விழுந்துருக்கா அப்படின்னு பார்த்த உடனே சாபம் விட்டார். இனிமேல் வாலியோ வாலியோ சேர்ந்தவனோ இந்த ஏரியாவுக்கு வந்தால் அவள் கல்லெல்லாம் விடிச்சு போயிடும் அப்படின்னு, அதனால வாலியால் வர முடியாதுன்னு தெரியும் சுக்ரீவனுக்கு. அதனால சுக்ரீவன் அந்த இடத்துலயே தங்கியிருந்தான். அப்போ இப்ப வாலியை பத்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தான், யாருக்கு ராமருக்கு சொல்லிட்டு வந்தான். இப்படி வாலி என்ன அன்னைக்கு கட்டின வேட்டியோட அனுப்பிச்சு விட்டான், அடுத்த வேலைக்கு வேட்டி கூட எனக்கு எடுத்துக்க முடியல, அது மட்டும் இல்ல என்னோட மனைவியே பலாத்காரமா வாலி வச்சுருக்கான் அப்படிங்கறது சுக்ரீவன் கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே பெருமாள் பிரதிஜை பண்ண, பாலிய பொண்ணு உனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கறேன், பா ராஜ்யத்தையும் உன்னோட மனைவி இருமையையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சத்தியம் பண்ணிட்டார். பண்ண உடனே நான் வாலிய கொள்றேன்னு சொன்ன அருள் ராமன், அதுக்கு நம்பிக்கையே இல்லையா சுக்ரீவனுக்கு. இந்த ஆசாமி என்னடா அழுதுட்டே இருக்கு, எப்ப பாரு இதுக்கு வீரம் எல்லாம் என்ன, வாலியை பத்தி இவருக்கு தெரியல, அதான் வாலியை கொள்றேங்கிறேன்னு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. வாலியோட சக்தி என்னன்னு தெரியல, அவன் பிரபாவம் என்னன்னு தெரியல, இவர் ஏதோ வில்ல கையில வச்சுட்டு இருக்கேன்றதுனாலே வாலியை கொண்டுலாம் நினைச்சிட்டு இருக்காரு. வாலியை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம்னு சொல்லி ஒரு துந்துபி, இந்த துந்துபியோட உடம்ப காமிச்சானா, அந்த இரும்பாலே ஒரு யானை மாதிரி இருக்கான், அந்த எலும்பெல்லாம் அதே அதே அந்த ஆசிரமத்து இடத்துலயே இருக்கு, அதை போய் யாரான தொடுவாடாம அப்படியே இருக்கு. அதை பார்த்தா இது இதுதான் துந்துபி, நான் சொன்ன மாதிரி வாலி இவனை போட்டு தூக்கி எடுத்தான்னு, நீ இவனை இந்த துந்துபியை உன் காலால் தூக்கி எறி, உனக்கு பலம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பாருங்க பகவான் நம்மளை பரீட்சை பண்ண வேண்டியிருக்க, பகவானை ஒருத்தன் பரீட்சை பண்றான், அப்பயும் இவர் மண்டையாண்டுட்டே போற ராமன். அப்போ இந்த துந்துபியோட சரீரத்தை காமிக்கணும், காமிச்ச உடனே இதை நான் தூக்கி போட்டா ஒத்துப்பியா, நான் வாலியை கொள்ள முடியும்னு எனக்கு பவர் இருக்குன்னு ஒத்துப்பியா அப்படின்னா ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி தன்னோட வலது கால் கூட யூஸ் பண்ணாம இடது காலையும் முழு அஞ்சு விரலையும் யூஸ் பண்ணாம கட்டவரல்னால அப்படி தூக்கி எடுத்தா அது பல மைல் தூரம் போய் விழுந்துதான் அந்த துந்துபியோட எலும்பு கூடி. அது தேசியம் சொல்லுச்சே, திருட கட்டித கைலாச கோடி விகட துந்துபி கால கூட்டதூர விக்ஷேபதட்ச தட்சிணேதர பாதாமுஷ்ட தர்சன விஸ்வஸ்த சுந்தாசையா அப்படின்னு ரவீர கஞ்சம் மொத்த காலம் கூட யூஸ் பண்ணலாம், கட்டவர்களால் தூக்கி இருந்தாலும் அது பல பரலாம தூரம் போய் ஊதுதான். அப்போ ஒத்துப்பியா அப்படின்னு கேட்டான் ராமர் வந்து, இப்போ ஒத்துப்பியா நான் வாலியை சொல்லுவேன் அப்படின்னா, இல்ல அப்பவும் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா சுக்ரீவன், என்னப்பா இப்பதான் நீ ஒரு பரீட்சை வச்சு அதுல நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னப்பா வேணும் அப்படின்னா, இல்ல வாலி இந்த துந்துபியை தூக்கி போடுறச்சே ஃபிளஷன் பிளட்டா இருந்தது, இது இப்போ உலந்து போயிடுச்சு, அதனால வெயிட் கம்மி, நீ அதனாலும் தூக்கி போட்ட அப்படின்னா இப்படி கண்டுபிடிச்சிருந்தான். சுக்ரீவன் கூட நாலேஜ் உண்டு எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வேட்டியோ புடவையோ தோக்குறோம்னா ஈரத்துல இருக்கிறதே அது வெயிட்டா இருக்கும், காஞ்சி போயிடுச்சுன்னா வெயிட் கம்மி. அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கிறது மாம்சமும் ரத்தமும் இருக்கிறச்சே வெயிட்டா இருக்கும், எலும்பு கூட ஆயிடுச்சுன்னா வெயிட் கம்மி, அதனாலதான் நீ தூக்கி போட்ட அப்படின்னு சுக்ரீவன் கொஞ்சம் நாலேஜான பிரச்சனை அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே சரி வேற என்னதான் பண்றது நீ சொல்லுப்பா அப்படின்னா, இங்க வா அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு அடிச்சு போனோம். அங்கே அழிச்சு போய் இருப்பாருங்க இந்த சால விரட்சம்னு பேர், இந்த விரட்சங்கள்லாம் வாலி வந்து அவனுக்கு முதுகு சொரிஞ்சதுன்னா வந்து அரிச்சுப்பான் இந்த இடத்துல, அது இவன் சொரிஞ்சிருந்த உடனே அந்த மரம்லாம் புத்து புத்துன்னு கீழே விழுந்துடும், அது பெரிய மரம் தான் வாலியோட பராக்கிரமம், இந்த மரத்தில் நீ தொடக்கோடு உன்னை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. பெருமாள் ஒரே ஒரு பானத்தை எடுத்த அம்பு, அந்த அம்பை எடுத்து ஏழும் ஏடாகுடமான நேர் லைன்லாம் இல்லை, ஏடாகுடமா அங்கங்கே இருக்கு மரம், மரம்னா நேராக இருக்கும், ஒன்னொன்னு ஒன்னொன்று ஏழு மரமும் எங்கெங்கயோ இருந்தது, ஏழையும் ஒன்று தான் நீ தொடப்பட சொன்னேன், நான் ஏழையும் போடுறேன்னு நீ ஏழுலையும் தொடப்போட்டு இந்த மரத்தை மட்டும் தொடப்படாம ஏழு சமுத்திரங்கள் ஏழு பர்வதங்கள் ஏழு நதிகள் இதெல்லாத்தையும் இந்த பானம் ராமபானம் தொலைய போட்டுட்டு சப்த ரிஷிகள் மட்டும் பயந்தாலும், ஐயோ நம்மளும் ஏழுன்ற கவுத்தில் இருக்கோம் நம்மளையும் எதாவது பண்ணிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்சே அவளுக்கு நீங்கள்லாம் பயப்படாது இங்கே இருக்கோ பத்திரமான்னு சொல்லிட்டு அந்த ராமபானம் திரும்பி ராமருக்கிட்டே வந்துதான். அப்போதான் ஓகே சரி இந்த ஆள் கொஞ்சம் சரியான ஆசாமி தான், வாலி அடிக்கிறதுக்கு இவரை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொன்னானா, சரி இப்போ நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டாரான் ராமன் கிட்ட. சரி போய் சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதே நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னாரா ராமன். இப்போ முதல் தரம் கூப்பிட்டான் வாலி வெள்ளவாடா அப்படின்னா, அது சுக்ரீவன் குரல் மாதிரி இருக்கு, இவன் இந்த பயம் போனதுக்கு அடி வாங்கிட்டு ஆத்து விட்டு வெளில போயிட்டான், இன்னும் ஆத்து பக்கமே வரல, இப்போ ஏதோ குரல் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் சுக்ரீவன். வாலி சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சம்மந்தண்டை நல்லா, ரெண்டு பேரும் நல்ல பயில் வாங்கிட்டா ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிறா, அடிச்சுட்டே இருக்கிறச்சே சுக்ரீவனுக்கு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா அவன் பலமாக குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த ராமாயணத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, புது புதுகளெல்லாம் சொல்லுவாள் வாலிக்கு முன்னாடி அவனால் எதிர்த்து வந்து நின்னான்னா அவனோட பாதி பலம் குறையும், அவங்களாம் கிடையவே கிடையாது, வாலியும் பலசாலி சுக்ரீவனும் பலசாலி, ரெண்டு பலசாலி முடிக்கிறச்சே இன்னொருத்தனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகும், ஒருத்தனுக்கு பலம் குறையும், அந்த மாதிரி வாலிக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்குது சுக்ரீவனுக்கு குறையிறது. பார்த்தேன் எங்கடா இது இந்த ராமன் ஏதோ பண்ணுறேன்னாரே ஒன்றும் பண்ணலையே, என்னடா இது நம்மளை அடி வாங்க விட்டாருன்னு சொல்லி தர்மடி வாங்கியிருக்கான் வாலி சுக்ரீவன் வாலிக்கிட்ட. எப்படியோ போனால் குழச்சி போகிறது அப்படின்னு சொல்லி திரும்பி இந்த விஷயமோகம்ன்ற மலைக்கு பக்கத்துல வந்துட்டான் வாலி வர முடியாது. சோ சுக்ரீவனை பார்த்து வாலி சொன்னா பழச்சடா பயில அங்க போனதுனால ஒழிச்சு போ அப்படின்னா. அப்புறம் ராமன் இந்த பக்கத்துல இருந்து வந்தாரு, சுக்ரீவன் இந்த பக்கத்துல இருந்து வந்து என்ன இப்படி மாட்டு மாட்டு வாட்டி வாங்க வச்சுட்டாள், என்ன பாவம் பண்ண ராமன் அவரை ஹெல்ப் பண்றதுன்னு சொன்னேன், வந்து இப்படி கவுத்து விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவன் கேட்கறான் ராமனை பார்த்து. பெருமாளுக்கு சொன்னார், இல்ல நான் அடிச்சிருப்பேன் ஆனா ரெண்டு பேர்ல யாருமே எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் வந்து அடிக்காத விட்டுட்டேன் மாலிய, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கீங்கோ அப்படின்னா. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்லணும். இந்த கஜேந்திரன் கதை எல்லாருக்கும் தெரியும், முதல யானை யானை கதை. அப்போ முதல்ல வந்து யானை கதை, யானை காலை கடிச்சுட்டே இருக்கிறது பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, மீனார் பொய்கை நான் மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிழிந்து தான் அமர் வேடம் கையெடுத்து தளர கராவதன் காலினை கதுவ. கரான்னா முதல, அந்த முதலையானது யானுடைய காலை கொண்டு சென்று இருக்கு, அந்த யானை கத்தருது. நாராயணா நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு சொல்லி யானை கத்தருது. அப்ப பெருமாள் என்ன பண்ணார்னா வேகமா கருடன் இருந்து வந்தார். எப்படி வந்தாருன்னா அலைகுறைய தலைகுறைய வந்தாரு. அவருக்கு என்ன நடக்கிறது, ஐயோ ஓடணும் கட்டினா தூக்கிட்டான் அப்படிங்கறதுனால தாயார் இருக்கிறது கூட மறந்துட்டு உத்திரியத்தை கூட போட்டு போலையான், வெறும் வேட்டியோட வந்தார். அந்த இந்த கருடன்ல வர வந்த உடனே வந்து இந்த குளத்துக்கு கரையில நின்றுட்டாரு கருடன். ஏன் அப்படின்னா ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று அந்த இடத்துக்கு வந்த சென்று நின்றார் பெருமாள். வெயிட் பண்ண எதுக்கு அப்படின்னா என்ன நடக்கிறது இந்த இடத்துல அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இவன் கத்தி காண்றதுக்காக நம்ம ஏடாவிடமா எதனா பண்ணி அது ஏடாவிடத்துல முடியக்கூடாது. என்ன அப்படின்னா சென்று நின்று ஆழி தொட்டானை போய் நின்ன வேடிக்கை பார்த்தார். அப்புறம் இந்த சக்கரத்தை விட்டு முதலைய பண்ணார். இந்த இடத்துல சென்று நின்று ஆழி தொட்டானைன்னு ஏன் ஆழ்வார் சொன்னார்னா, ஆழி விட்டானைன்னு தானே சொல்லணும். ஆழி தொட்டானைன்னா பெருமாளுடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்கரங்கள் பெருமாளுடைய பஞ்சாயுதமும் வேலை செய்யணும். பெருமாள் எப்படா நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த சக்கராயுதம் வெயிட் பண்ணி பெருமாள் தொட்ட உடனே போய் முதல்ல விலைய வெட்டிட்டுதான். இப்ப பெருமாள் எதுக்கு வந்து இங்க நின்னார் அப்படின்னா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். இவர் சக்கரத்தை தொட்ட உடனே சக்கரம் போய் யானை தலையை அறுத்துச்சுன்னா கதையே மாறி போயிடும். அப்புறம் பெருமாள் எல்லாம் திந்துவா, போய் யாரை போய் காப்பாற்றணும்னே தெரியல இந்த ஆளுக்கு அப்படின்றவா. அந்த மாதிரி இல்லாம சென்று நின்று நின்று ஆழிப்பட்டானேன்னு ஆழ்வார் சொல்ற அந்த மாதிரி இந்த இடத்துல நீ சுக்ரீவன் யாரு வாலி யாருன்னு தெரியல. சுக்ரீவன் என்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்க, எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடு வாலிக்கிட்டேன்னு காப்பாத்து அப்படின்னு உன்னையே நான் கொண்டுட்டேன்னா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். காலில் வந்து கொண்டவனையே கழுத்தெடுத்த கதையாயிடும் இது. அதனால யாருன்னு தெரியலப்பா அப்படின்வா. இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா, ராமன் வந்த உடனே ராமனுக்கு இவர் நமஸ்காரம்லாம் பண்ணார், மரத்தோட கிளையெல்லாம் பிடிச்சி இந்த உட்காந்து கோபா இதுலன்னா சொன்னார். லக்ஷ்மணனை கண்டுக்கவே இல்லையா. ராமனுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறாரோ அதே லக்ஷ்மணன் கொடுத்தான். ஏன்னா பகவான் பாகவதன் ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஈக்குவலாக கொடுக்கணும். இவன் சுக்ரீவன் லக்ஷ்மணன் என்ன இருந்தாலும் இவன் சின்ன பையன், நான் இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியதுன்னு இருந்துட்டான். அதனால அது ஒரு பாவமாக போயிடுச்சு. அந்த பாவத்துக்கு எல்லாம் தான் இவன் பாதிக்கிட்ட நல்ல தர்மடி வாங்கியிருக்கான். அது அடி வாங்கினதுக்கப்புறம் இந்த பாவமாக மைனஸ் ஆகிடுது. சரி இவனுக்கு இனிமேல் தயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மாமா என் கழுத்துல இப்போ ஒரு மாலையை போட்ட மாதிரி கஜபுஷ்பி அப்படிங்கிற ஒரு மாலையை சுக்ரீவன் கழுத்துல லக்ஷ்மணன் போட்டாராம். அப்படி போடுற சேவை மாலை போடுற சேவை குடிச்சுதான் வாங்கிக்கணும். அப்பவே லக்ஷ்மணனுக்கு ஒரு மரியாதை பண்ண மாதிரியும் ஆயிடுதான் சுக்ரீவன். அதனால இனிமேல் லக்ஷ்மணனும் லக்ஷ்மண சம்பந்தனான்ற மாதிரி இனிமேல் சுக்ரீவனுக்கு வெற்றி தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி போய் சண்டைக்கு கூட்டான் வாதி வெள்ள வர அப்படின்னா, ஏடா அது திரும்பி வரானே அப்படின்னு சொன்னோடனே அவன் வயிற்று தாரை தடுத்தானா, இப்பதான் ஒருத்தன் தர்மடி வாங்கின்னு போயிருக்கான். திருப்பி வந்து கூப்பிடுறான்னா அவனுக்கு பலம் இல்லாம இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு எப்படி இப்ப உடனேவே கூப்பிடுறான் அப்படின்னா அவன் பின்னாடி யாரோ இருக்கா, யார் அப்படின்னா ராமன் தான் வந்திருக்கானா வனவாசத்துக்காக, அவனோட இவன் சேர்ந்து வந்திருக்கான், அங்க ஸ்பை எல்லாம் எனக்கு வந்து சொன்னான் இந்த மாதிரி, அதனால நீ போகாத அப்படின்னு சொல்லி தாரை தடுக்கிற. அப்ப சொல்றச்சேவே சுக்ரீவன் வாலி சொல்றான், சுக்ரீவன் ஒரு 400 ரூபாய்க்கு பேராத பையன், இவனால ஒரு காரியம் ஆகணும், ஒரு பைசாக்கு பிரயோஜனம் ஆயிருந்த சுக்ரீவன் இவனுக்கு போய் ராமன் ஹெல்ப் பண்ணுவானா, என்ன நீ பேசுற அப்படின்ன உடனே வாலி சொன்னானா, விநிவாச விருட்ச சாதுனா அபன் ஒரு ஒருத்தர் இருக்க அவன் காப்பாற்றுறதுக்கு அவனோட பழமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறதுக்கு அவர் யாருன்னா ராமன். சாதுக்களுக்கெல்லாம் ஆலமரம் மாதிரி எந்த சாதுவானா போய் அந்த ஆலமரத்தில் உட்காந்துக்கலான்ற மாதிரியான ஒரு ஆலமர விருட்சம் அவர். அது மட்டும் இல்லை, ஆபன்னாம்பராகி சம்சாரத்திலேயே நம்மளுக்கு இருக்க பிடிக்கலன்னு எல்லாரையும் துரத்தப்படுறவனுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் பகவான். இனிமேல் என்ன நம்மளுக்கு பகவான் தந்திருக்க அப்படிங்கிற மாதிரியான ஆசாமி தான் ராமன். அவர் சுக்ரீவன் பின்னாடி இருக்க அப்படின்னு உடனே இல்லை இல்லை ராமன் நல்ல சுக்ரீவனுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நான் போய் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சண்டைக்கு போன உடனே திருப்பி சண்டை, பயங்கரமான சண்டை. எப்படிதான் திருப்பி சுக்ரீவன் அடித்தான், அப்போதான் தர்மடி வாங்கிட்டு வந்திருக்கான். அப்பவும் பலம் இருக்கு சுக்ரீவனுக்கு. சண்டை போட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே வாலி திருப்பி டாமினேட் பண்ணுறான் சண்டையில். நல்லா குத்து குத்துன்னு குத்துறான் வாலி போட்டு சுக்ரீவனால் பண்ண முடியல. வாலியை எப்படி இந்த இப்படி தூக்கிட்டான், தூக்கி இந்த முருகனுக்கு காவடி எடுப்பாடு அந்த மாதிரி இந்த காவடி மாதிரி வளைக்க போறான். வளர்த்து இன்னும் கொஞ்சம் வளர்த்தானா வாலி சுக்ரீவனை கொண்டுவோம், சுக்ரீவன் செத்து போயிடுவோம் கொஞ்ச நாளில. அப்ப அப்படியே சுத்தி பாக்குறானா எங்கடா இங்க ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவரை காமேடா இங்க அப்படின்னு அப்படி சுத்தி சுத்தி பாக்குறானா. ராமன் பார்த்தார் இதுதான் டைம், இதை விட்டோம்னா சுக்ரீவன் காலி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அம்பை எடுத்தார். அதனால தியாகராஜ சுவாமிகள் சொல்றதே ஒக்க பானை அப்படின்னா கொல்லணும் நினைச்சிட்டாருன்னா ராமன் ஒரு பானம். அந்த ஒரு பானத்தை எடுத்து பார்த்தாரு ராமன். எப்பயுமே இந்த எடுத்து நேரம் அடிக்கிறது தான் வழக்கம். சரஞ்ச தீட்சதே ராம வாலினோ மதகாரணம் அப்படின்னு வால்மீகி சொல்ற இந்த பானத்தை எடுத்து அம்பை எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு சரி இது போறோம் வாலியை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சாராம். அடித்த உடனே வாலியோட மாரில் வந்து பெரிய மார், விசாலமான பட்சஸ்தலம் வாலிக்கு. அந்த மாரில் எப்படி இது குத்திச்சு அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏறின மாதிரி குத்தி தான் இந்த ராமபானம். அப்படி குத்தின உடனே வாலி கீழே விழுந்தோம். அப்பாத்த பரணி தரணி தலையே அப்படின்னு சொல்லி பூமியில் கீழே விழுந்தோம். கீழே விழுந்த உடனே பார்க்கலாம் யாரா இது நம்மளை கொண்டிருக்க முடியும். கம்பன் ஆச்சரியமா இந்த கம்பராமாயணத்துல இந்த வாலி வதம் வாலி மேல கேட்க போற கேள்வி எல்லாம் நல்லா இருக்கும். அவன் சொல்றான் மூணு பேர்னால தான் என்ன அடிக்க முடியும், யார் இப்படி என்ன அடிச்சிருக்கா, எந்த பயலாலையும் என்ன அடிக்கிறதுக்கு சக்தியே கிடையாது. ஏன்னா இவ்வளவு போர்ஸா அந்த பானம் வந்து என்ன குத்தி இருக்கு அப்படின்னா அதை போர்ஸா பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுக்கிறதுக்கு ஒரு வயலுக்கு இந்த லோகத்துல சக்தி கிடையாது, எல்லாம் கைது தான் சாப்பிடுற ஆளு. அதனால என்னத்தை இவங்க யார் யார் என்ன அடிச்சிருப்பாங்க, எனக்கு தோணுது மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேர் தான் அடிச்சிருக்கோம் அந்த கம்பராமாயணத்துல வர கதை. அப்ப யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பானத்தை அவன் பிடிக்கினான். ரத்தம் அப்படியே உடம்புல கொட்டுறது ஃபவுண்டைன் மாதிரி கொட்டுறதான் ரத்தம் வாலியோட உடம்புலேருந்து. இந்த அம்பை எடுத்து பார்த்தா நம்ம எல்லாம் வந்து இப்போ நோட்டோ போனோம் இல்லை ஸ்கூல் படிக்கிறச்சு இந்த ரப்பர்லாம் இல்லை பாக்ஸ் எல்லாம் பேகு நோட்டு எல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம பேர் எழுதுவோம். அந்த மாதிரி ராமன் ராம பானத்தில் ராம அப்படின்னு எழுதியிருக்கோம். நாம எல்லாம் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா யாரும் எடுத்து போயிடக்கூடாது திருடக்கூடாது ராமரை கட்டி இல்லையா தன்னோடத்துக்கு ஒரு பிரைட்ல எழுதி வச்சிருக்காரு ராம பானத்தில் ராமன்றனும். அப்படி அந்த ராமநாமத்தை படித்தான். அந்த ராமநாமம் எப்பேற்பட்டதுதான் உண்மைச்சால் உலகத்துக்கெல்லாம் மூல மந்திரத்தை இந்த லோகத்துக்கே மூல மந்திரம் எது அப்படின்னா ராமநாமம். முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை ராமநாமம் சொன்னான்னா என்ன பலன் அப்படின்னா ராமன் கிடைப்பார் நம்மளுக்கு. அதோட பெரிய பலன் வேணுமா, தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுதி நோக்கம் மறுத்தினை இந்த சம்சாரம் அப்படிங்கிற பெரிய நோய்க்கு மறுத்தான் ராமநாமம் என்னும் ராமன் என்னும் செம்மையே நாம் தன்னை கண்களுக்கு தெரிய கண்டான் அப்படின்னு கம்பராமாயணத்துல அந்த ராமநாமத்தை எடுத்து பார்த்தானா பார்த்துட்டு ராம அப்படின்னு எழுதிருக்கு. நம்ம எல்லாம் படிப்போம் ஏதாவது நோட்டு கேட்டு பேர் இருந்துன்னா யார் பேர் போட்டிருக்கு இதுன்னு படிக்கிற மாதிரி அவன் அம்பை எடுத்து படிச்சானா ராம அப்படின்னு. இவர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க நம்ம நம்மப்போ நம்ம வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா. ஆனா இந்த ராமன் இவன் சொன்னதே பெருமாள் அதை இழுத்துருக்கான் அந்த ராமன். இப்போ நான் கூட தான் சொல்கிறேன் ராம நாமம் வரமாட்டேங்கிற பெருமாள் அப்படின்னா கடைசி காலத்தில் உயிர் போகிற தருவாயில் ராமநாமம் சொன்னால் பெருமாள் ஒருவர் அஜாமல சரித்திரத்தில் நாராயணான்னு கடைசி அவன் நாத்தி கும்பல் டீக்கா கிட்ட பைசாமாங்கிறான் அஜாமல. அவனுக்கு கடைசி பையனுக்கு பேர் வந்து நாராயணன்னு வச்சுட்டான். அவனை தான் கூட்டான் தினக்கும். ஆனால் யமதூதர்கள் வந்திருக்கே நாராயண தூதாள்லாம் வந்து அவன் எங்கள் எங்கால் போனவன் இல்ல இல்ல இத்தனை நாள் எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தான்னு யமலோகத்துல இருக்கிறவன் இல்ல கடைசி நிமிஷத்துல பாரு கட்சி மாறிட்டான் அவன் இதுக்கு இந்த கட்சி மாறுறது தப்பு கிடையாது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நாராயண லோகத்தை கூட்டிட்டு போனான் அந்த மாதிரி இவன் வாதி கடைசி காலத்துல ராமன் கூட்டத்தை பெருமாளையே திருப்பி வர வச்சிருக்கு வச்சு பார்த்தான். ஓ நீ தானா அப்படின்னு சொல்லி ராமனை பத்தி பேசுறான். அந்த வாலி வாலிய ராமன் நடிச்சது தப்புன்னு பேசாத பட்டிமன்றமே கிடையாது. அது கொஞ்சம் விஸ்தாரமா பார்ப்போம். வாலி என்ன சொல்றான் அப்படின்னு ராமன் எதுக்கு வந்து நிக்கிறார் வாலிக்கு முன்னாடி? அப்போ தொன்னராதிபதே புத்திரா பிரசிதா பிரியதர்சனா குலீனா சர்வசம்பன்னா தேஜஸ்வி சரிதம் பிரதா. நீ அப்பா நீ வந்து தசரத ராஜகுமாரனாச்சே பிரசிதா, உன்னை பத்தி நாலு லோகம் எல்லா லோகத்திலையும் உன்னை பத்தி புகழ்தான் பரவி இருக்கு. பிரியதர்சனா அழகா இருக்காரா, எவனாவது ஒருத்தன் நம்மளை கண்ணால சுட்டவனை பார்த்துட்டு நீ அழகா இருக்கப்பான்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி ராமன் இருக்காரா? அவ்வளவு அவரோட திருமையில எப்படி இருக்கும்? குலீனஹா சத்வசம்பன்னஹா, நல்ல குலத்துல இக்ஷ்வாகுவம்சத்துல பிறந்திருக்கேன் பேரு உனக்கு. சத்வசம்பன்னஹா, நல்ல சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் உனக்கு. தேஜஸ்வி, நல்ல நீ நித்தியகர்மா நல்லா நிறைய பண்ணதான் மூஞ்சி அந்த தேஜஸ் தெரியுது, தாக அடிக்கிறது உன் மூஞ்சியை பார்த்தாலே. சரிதப்பிரதா, நன்னடத்தை உடையவன். அது மட்டும் இல்லாம நீ என்னை அடிச்சது ரொம்ப தப்பான காரியம். ஏன் அப்படின்னா தமஸ்தமஹா க்ஷமா தர்மஹ பிரதிஷ்டத்யம் பராக்கிரமஹ பார்த்திவானாம் குணாஹராஜன் தண்டஸ்தா அபராதிகு. ராஜாக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கணும் உனக்கு தெரியல. என்னென்ன குணம் இருக்கணும்னா புலக்கடக்கம் மனவடக்கம் இதெல்லாம் யோகிகளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். ஆனால் இந்த ராஜா கூட நம்ம நாட்டு ராஜாக்களுக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் கூட இருந்ததுன்னு பாதி சொல்லலாம். திருத்தி சத்தியம் பராக்கிரம தண்டஸ்தாபி அபராதிசு, தண்டனை பண்ணாதான் பனிஷ்மெண்ட்டுங்கிறது ஒன்று கொடுக்கணும். நான் தண்டனையே பண்ணல, பராமர்ச வசத்திருத்வா கோபப்பிராப்தா துயாகுணா. ஏப்பா நீ வந்து பண்ணியிருக்கிறது நான் இன்னொருத்தனோட சண்டை போட்டுருக்கேன். அந்த சமயத்தில் நீ என்ன அடிச்சன்னா உன் புகழ் என்ன இருக்கு, ராமன் மறந்துருந்து அடித்தான் அப்படின்னு தான் இப்போ இன்னி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் ஆகிடுச்சு பாத்தியா, நீ இப்படி என்ன அடிச்சதையே அப்படின்னு சொல்லி வாலி கேட்கணும். கம்பராமாயணத்தில் கேட்கறது வாய்மையும் மரபும் காத்து மண்மையில் பிறந்த வள்ளல் தூயன் மைந்தனையும் பரதனும் தோன்றினாயே அப்படின்னு கேட்குறேன். உங்கள் அப்பா சத்தியத்துக்காக பிராணனை விட்டார்ப்பா, சத்தியத்துக்காகவே 60,000 வருஷம் உயிர் வாழ்ந்து சத்தியத்துக்காக உயிரை விட்டான். அப்பேற்பட்டவனுக்கு பையனா பிறந்தது மட்டும் இல்லாமல் பரதனுக்கு முன்னாடி பிறந்து தொலைச்சியரா நீ அப்படின்னு கேட்கறான் வாலி. ஏன்னா பரதன் சத்தியாந்தனம் பண்ணிட்டு ஓங்கால வந்து உருவானா அண்ணா இருக்கா அண்ணா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி பரதன் போய் ஓங்கால உள்ள மாதிரி நாசாமியா பிறந்து தொலைச்சியரா நீ அப்படின்னு வாலி கேட்கறான். அது மட்டும் இல்ல, அடுத்தது சொல்றான் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போதும் செய்கை. உன் வயிற விட்டதுனால உன் மைண்டுக்கு கண்ட்ரோல்டா இல்லை, ஏதா பாக்குறதெல்லாம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி புத்தியோட என்ன அடிச்சுட்டா நீ. மற்றபடி உன நீ நார்மலான பிரச்சனை தான், உன் வயிற விட்டதுனால உன் மூளை கொஞ்சம் கலங்கி இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு யா குருவாண்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் என் வாரி. அதுக்கப்புறம் சொல்றேன் குரக்கினன் அறக்கரோர் அழுது செய்து கழிவகை அதற்கோ அதற்கு வேறோர் குரக்கினன் கரசை கொல்ல மனிதரி ஊழிக்கன்றோ. உன் வைக அழிஞ்சு போன திருடி போனது யாரு? ராட்சசன் அறக்கர்தான் வைகை திருடி போயிருக்கான். அவன் கையில கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு குரங்கு கிடைச்சதுன்னு என்ன போய் அடிச்சியே, இதுதான் அவன் மனு தர்மத்துல சொல்லியிருக்கா. இப்படி ஒருத்த கிடைக்கலன்னா இன்னொரு அவன் பதிலாக இன்னொருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இத்தனால் நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், இது வந்து திரேதாயுகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குரங்கு எங்க குரங்கு கேங்குக்கு மட்டும் இது கலியுகம் போல இருக்கு. ஏன் மரமும் போறவங்க அடிச்சுட்டு போனா நான் தப்பே பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு தப்பு பண்ணவும் கிடையாது, நான் தர்மாத்மா அப்படின்னு நினைப்பிச்சுட்டே இருக்கான். பராமுக சமூகத்தா கோணம் பிரார்த்தனா பிரயாகம் ராமனா கருணை பேசி ஒன்னெல்லாம் கருணா காப்பிஷன் கருணை ராமனாலே கருணன்னு சொல்றாளே. இப்படி நீ வந்து என்னை அடிச்சுட்டு அவன் முன்னாடியெல்லாம் உன் கருணைக்கு என்ன பதில் சொல்ல போற, எல்லாருமே மேலே உன் திட்டதான் போறான். ஏன்னா இப்படி தப்பே பண்ணாத என்ன போய் அடிச்சுட்டியே இத்தியவே சர்வபூதானி கசேந்தி அப்படின்ற எல்லாரும் ராமா ராமா கருணை கருணாங்கிறாளே உன் கருணையெல்லாம் போய் நீ தன்னால் வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, நீ மனுஷனாடா நீ அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கான். ராமன் திட்டாத வார்த்தையே இல்லை, எல்லாம் திட்டான். கேட்கறான் என்கிட்ட என்ன தப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட, சரி தப்பே நான் பண்ணல. இருந்தாலும் இந்த ராஜாக்கள்லாம் மாம்சம் சாப்பிட்றதுக்காக மானு முயல் இதெல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி நீ சாப்பிட்ற வஸ்து கூட இல்லை, நான் என்ன எதுக்கு அடித்தேன், சரி சாப்பிட்ற வஸ்து இல்லை. இந்த சாமந்தம் போடுறாங்க ராஜாக்களுக்கெல்லாம், அதுக்காக என் முடி வேணும்ன்றதுக்காக அடிச்சியானா அதுவும் கிடையாது. தாமரத்துக்கு மான் முடி வேணும், இல்லைன்னா இன்னொரு மிருகத்தோட முடி தான் வேணுமே, இப்போ சிங்கத்தோட அந்த ரோமங்கள் தான் வேணுமே தவிர நீ என்ன அடிச்சு பிரயோஜனமே கிடையாது. சரி, இல்லை குளிர்காலத்தில் இந்த பனிக்கு நல்ல ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிறதுக்கு செம்மறி ஆடை தான் நீ அடிச்சிருக்கணும், நீ என்ன போய் அடிச்சு தப்பாக அடிச்சிருக்க, நீ எதாவது சீதவன் போயிட்டா சீதவன் கூட இல்லைங்கிறதுனால நீ ஒரு கொஞ்சம் கலங்கி இருக்கேன், உன் புத்தி வேதடிச்சு போயிட்டு அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டிருந்தேன்னா உன்னை எவலோகத்தில் அடைச்சிருப்பேன் இத்தனை நாளைக்கு, நீ பின்னாடியிலேருந்து அடிச்சு நீ வந்து இப்போ இப்போ நிற்கிற அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ராஜாவா, இப்போ ராஜா யாரு பரதன், நீ ராஜா இல்லை உன் ராஜ்யத்திலேயே துரத்தி அமைச்சிருக்கான், நீ எப்படி என்னை அடிக்கலாம், அப்படியே நீ என்னை அடித்தா கூட இது உன் கோசல தேசம் கிடையாது, உன் அயோத்தியா கிடையாது, இது என் கிஷ்கிந்தா ஊர், என் ஊர் இது, என்ன நீ எப்படி அடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே போகிறான். இவன் கேள்வியாக கேட்குறான், என்னை அடித்தது சர்வதான பாவம் தான், நீ போய் வசிட்டர் முன்னாடி நின்றுனா வசிட்டர் உனக்கு என்னடா இது நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த வேதம் சாஸ்திரம்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தா மாதிரி ஆக்கிட்டியடா, ஒரு குரங்கு தப்பே பண்ணாத குரங்க போய் அடிச்சியடான்னு உன்னை கேள்வி கேட்பார், அவர் முன்னாடி நீ எப்படி மூஞ்சி வச்சுப்ப அப்படின்லாம் கேட்குறான். வாலி கேட்ட உடனே ராமன் ரிப்ளையே பண்ணல, ஏன்னா முதல் நாளே பார்த்தோம் யாராவது கடுமையாக பேசினா ராமன் அதுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டார் அப்படின்னு. இவனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணான், நான் இவ்வளோ கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார் ராமன். சூக்மஹா பரமதுர்மியா சதாந்தரணம் லவங்கம ஹிருதிஷ்டா சர்வபூதானாம் ஆத்மாவேவ சுபாசுரம். அது நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்ட, தப்பு நிறைய பண்ணியிருக்க என்ன அப்படின்னா, பெரிய தப்பு அதுக்காக நான் இந்த பெரிய தண்டனை நமக்கு கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா, ஔரசியும் பகினியும் வாபி பாரியாம் வாபி அமுதசேய பிரச்சரேக நடக்காமாது சசிய தண்டோ வசஸ்மர்தா அப்படின்னு. ஔரசியும் கூட பிறந்தவ இல்லை சொந்த பொண்ணு இல்லை பாரியாம் வாபி அமுதசேய தம்பியும் அண்ணனோட மனைவி இவாளெல்லாம் காம வேகத்தினால ஒருத்தன் பலாத்காரமாக வச்சுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனைங்கிறது மரணம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். நீ சுக்ரீவனோட உன்கிட்ட நாலு தப்பு, முதலான மெயின் தப்பு என்னன்னா சுக்ரீவனோட மனைவியை நீ பலாத்காரமாக வச்சிருக்க, இது இதுலேயே ஒரு நாலு சப்ஜெக்டான தப்பு என்ன அப்படின்னா, சுக்ரீவன் மனைவியே வச்சுருந்துருக்க, ரெண்டாவது உயிரோடு சுக்ரீவன் இருக்கிற சேவை நீ வச்சுருக்க அவங்க கொண்டாட்டிய, மூணாவது சுக்ரீவன் மனைவியே அவன் கண்டனம் இல்லாமல் பலாத்காரமாக வச்சிருந்துருக்க, அவளுக்கு திருப்பம் இல்லை கடத்தி வச்சிருந்துருக்க நீ. அது மட்டும் இல்லாமல் இதை ஊரில் போராட்டம் பண்ணாலே தப்பு, சொந்த தம்பியிலேயே இந்த விஷயத்தை பண்ண, இதுக்கு இதுக்கு கான்ஸ்டுவன்சியில் இதுக்கு ஒரு பேர் இன்செஸ்ட் அப்படின்னு பேர் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லேன். ஏன்னா ராம பக்தாளாக இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ராமன் ஏன் பண்ணார் அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும் நம்ம யாராவது கேட்டால், ராம் சுக்ரீவன் சுக்ரீவன் தப்பே பண்ணல வாலி தப்பு பண்ணா அப்படின்னு. இப்போது இதுக்கு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு என்ன பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவனை சொல்லது தான் நீ இதை சுக்ரீவன் கிட்ட மட்டும் பண்ணல, அபாரியாச்சு சபாரியாச்சு சந்தேகப்புறம் உணவுக்கு மனோக்க சகா அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கான் வாலி பலாத்காரமாக கொண்டு வந்து வச்சுக்கிறது அப்படின்னு. அப்போது நீ ஒரு ராஜா ஆணவர்களெல்லாம் ராஜாவாக இருக்க, உன்கிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ தண்டனை வழங்க வேண்டி இருக்க, நீயே கன்விக்டாக இருக்க, நீயே தப்பு பண்ணவனாக இருக்க, அதனால நான் பார்த்தேன் நான் தண்டனை கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லி முடித்தேன். நான் கேள்வியெல்லாம் கேட்டானே அதுக்கெல்லாம் பதில் பண்ணுமே, நீ தான் ராஜா நான் பரதன் தான் ராஜா அப்படின்றதுக்கு ராமன் பதில் சொல்ல, பரதன் தான் ராஜா ஒத்துக்கிறேன், ஆனால் பரதன் முன்னாடி நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் என்ன அப்படின்னா, பரதன் ஜனராஜ்யத்துக்கு ராஜாவாக இருப்பான்னு சொல்லி சித்திரகூடத்தில் இருக்கிறதே நம்ம பார்த்தோம், அதுக்குள்ள மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தொம்ராஜா பரத பவ ஸ்வயம் வரானா மன்யானா நம்ம மகமபி ராஜரான் மிருகானா, மிருகங்களுக்கெல்லாம் நான் ராஜாவாக இருக்கேன் காட்டில், ஜனங்களுக்கெல்லாம் அயோத்தியா ஜனங்களுக்கெல்லாம் நீ ராஜாவாக இரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், அதனால நான் அடித்தேன் அப்படின்னு ராமன் சொன்னார். சரி ஓகே, அடுத்த கேள்வி, நீ ராஜான்னு ஒத்துக்கிறேன், ராஜாவாக இருந்தால் நீ உன் தேசத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற மிருகத்தை தானே அடிக்கணும், நான் கிஷ்கிந்தையில் இருக்கேன், பார்டரே மாறுறது, ஸ்டேட்டே வேற வேற, நீ எப்படி என்னை அடிப்ப அப்படின்னு அடுத்த கேள்வி வாரி வருது. அதுக்கு பதில் சொல்லணுமே ராமன், அதுக்கு சொன்ன இக்ஷ்வாகுனாம் எம் பூமி தசையில் வனகானனா அப்படிங்கிற வனகானனா, இந்த லோகம் மொத்தமே இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவாளுக்குப்பா, அது மட்டும் இல்லாம இது எங்க பாடல்ல வரலையா நீ சொல்ல முடியாது. இங்க லோக்கல் கோர்ட் ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்டோட கோர்ட், எங்க ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இருக்கு, மதுரையில ஒரு பிரான்ச் இருக்கு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட், அங்கேயும் ஒழுங்கா நியாயம் கிடைக்கிறேன்னா யூனிவர்சல் கோர்ட் ஒண்ணு இருக்கு, உலகத்துக்கே பெரிய கோர்ட். அந்த மாதிரி நீ ஒரு சின்ன ராஜா, ராஜாதி ராஜன் நாங்க, நான் வந்து அடிக்கலாம் தப்பு கிடையாது, எங்களுக்கு எங்களோட தான் இந்த பூமி மொத்தம், இங்க எங்க தப்பு நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏன்னா நான் அந்த குளத்துல பிறந்திருக்கேன். நச்சாமம் மருஷையே பாமம் சத்திரியோகம் குலோத்பவா, சத்திரியனா பிறந்ததுனாலே என்னால இந்த தப்பெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால நான் உன்னை பண்ணேன் அப்படின்னா, இல்ல நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ணலாம், நாங்கெல்லாம் மிருகம் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் பாதியும் ஒரு டைவெர்ட் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு இந்த தர்மசாஸ்திரம் எல்லாம் கிடையாது, நாங்கள் எப்படி வேணா யாரோட வேணா இருக்கலாம், எங்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுன்னு நீ சொன்னியானா, அப்ப நான் அவனை மறந்துருந்தே அடித்தேன், என்ன இப்போ தப்பு, மிருகத்தெல்லாம் மறந்துருந்துதான் அடிப்பான், அதனால அப்படி அடித்தேன்னு சொல்லி ராமன் சொல்லிட்டேன். இவன் திருப்பி இல்லை நான் மிருகம்லாம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே உண்டு அப்படின்னு சொன்னேன், திருப்பி கேட்டான், அப்ப எதுக்கு நான் மிருகமே கிடையாது, என்ன எப்படி மறந்துருந்து அடித்தேன் அப்படின்னப்போ, இந்த கேள்விக்கு ராமர் பதிலே சொல்லலையா, என்ன அது கேள்வி கேட்டா பதில் தெரியாதான் சொல்லாத விட்டார அப்படின்னு அப்படி இல்லை. வாதிக்கிறவன் டெரரிஸ்ட், ஜனங்களுக்கு உபதிரவம் பண்றான், ராஜாவா இருந்து அந்த டெரரிஸ்ட எப்படி நேருக்கு நேர் சண்டை போட்டுதான் அடிக்கணும்னு யாரும் பார்க்க மாட்டான். எப்படி அப்படின்னா, இப்ப அந்த டெரரிஸ்ட் அந்த ஆத்துல இருக்க, அவர் மம்மு சாட்டு இருக்காரு இப்போ, அதனால இப்ப நம்ம அடிக்க கூடாதவன், நம்மளும் பத்து கண்ணோட போனோம், அவனும் பத்து கண்ணோட எதிர்க்கிறோம், அப்படிதான் சண்டை போடணும்னு எந்த முட்டாளும், எந்த முட்டாள் போலீஸும், எந்த முட்டாள் ஆர்மியும் நினைஞ்சாரு. அவன் டெரரிஸ்ட், அவன் எந்த சமயத்துல எப்படி இருந்தாலும் அவன் கொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரே முடிவு. அந்த மாதிரி வாலிக்கிறவன் டெரரிஸ்ட், இப்ப நம்ம மரத்திலிருந்து அடிச்சாண்ண எதிர்க்கு போய் அடிச்சாண்ண இவன் அழியணும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீ ராஜாவா இல்லையன்ற கேள்விக்கு ராமர் பதில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இது ஒரு தப்பு, நீ எப்படி சுக்ரீவனோட மனைவியை கைப்பற்றினியோ அந்த மாதிரி உங்க ராஜ்யத்துல இருக்கிற பல பேரோட மனைவியை கைப்பற்றினியோ அது ஒரு தப்பு மாதிரி, இன்னொரு தப்பு சொல்றேன், சுக்ரீவனை மாத்து வேட்டி இல்லாம வெள்ள துரத்திருக்க, நாடு கடத்தியிருக்க, அவன் உன் காலில் வந்து விழுந்தான், காலில் வந்து இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் என்னை காப்பாற்றணும், அவன் காலில் விழுந்தான், அப்பேற்பட்டு காலில் விழுந்தவனே காப்பாற்றாம விட்டது இன்னொரு பெரிய தப்பு. எங்களாலே கத்துக்கிறது கஷ்டம் இது, அதனால சரணாகதி ஒருத்தர் காலில் வந்து விழுந்திருக்கான், அவனை போய் காப்பாற்றாம விட்டே அது இன்னொரு பெரிய தப்பு. அதனால இந்த ரெண்டு தப்பும் பார்த்தா என்ன பண்ணிக்கணும்னா, அவனை கொல்றதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு ராமன் சொன்னேன். சொன்னோடனே வாழ்க்கையே புரிஞ்சுது, நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் கரெக்டு. வாலியே சொல்றான், தொங்கி திருஷ்டார்த்த கர்த்தவியா பிரஜானாம்ச ஹிதேயர்த்தா, நீ தர்மத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்கப்பா, தப்பே கிடையாது நீ பண்ணதில், நீ மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன்னு நான் புரிஞ்சுட்டேன். தர்ம சம்ஹிதையா வாதா தர்மஜ பரிபாலய, தர்மமான வார்த்தையினால என்ன சாந்தப்படுத்து அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம், அபயம் உனக்கு இனிமேல் மோட்சம் தான்டா, என் கையில் அடிபட்டுக்க, உனக்கு இனிமேல் நல்ல கதைன்னு சொல்லு பாராமா அப்படின்னு கேட்குறான் வாலி. சுக்ரீவன் ஓடி வந்து அழற அண்ணன் இருந்தாலும் அண்ணா, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படின்ற மாதிரி அண்ணா தான் போயிருக்கான் அப்படின்னு அழுதான். அவன் அங்கதன் வந்தான், தான் உள்ள வாலியோட உள்ள அவன் வந்து பார்க்கறான், என்ன அப்பா கீழே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கோபமா பார்த்தப்போ வாலி சொல்றான், இனிமேல் உன்னை யாருனா வந்து பேதப்படுத்துவா, என் கூட சரி என் கூட சரி ராமனை எதிர்த்துக்கோ அப்படின்னு, யாரு கூடயும் சேராத ராமன் கையிலேயே பிடிச்சு கொடுத்தான், இவன் என் புள்ள அங்கதன் உலகமே தெரியாத வளர்த்துட்டான் இவன், இவனை பாத்துக்க வேண்டியது நீங்கள் உங்க பொறுப்பு, இவனை நீங்க சுக்ரீவனுக்கு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பாத்துக்கிறீங்களோ, இவனை உங்க பையன் மாதிரி இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாலியே சொல்றான். சொல்லி நமஸ்காரம், நான் பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேற கேட்கறான். கேட்கறவங்க போய் சேர்றான், வாலியும் போய் சேர்ந்தான் மோட்சத்துக்கு. அப்போ தார வர நம்ம ஆத்துக்காரர் ஒருத்தர் கொண்டுட்டு போயிருக்கான், அவர் வந்து நாசமா போன திட்டம் முறையோ, அவர் எப்படி பேசுறாருன்னா முதல்ல வந்து பாக்குறான் வாலிய அழறா, அழுத உடனே ஒருத்தர் வந்து நிக்கிறார், யாரா இது இப்படி எதிர்க்கு வந்து நிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ராமன் இங்கே வரலாம் தெரியாது, பார்த்ததே கிடையாது ராமன். அதிருஷ்டபூர்வம் புருஷ பிரதானம் அயம்ச காபுஷ்ட இதி பிரதஜே, ஆனா பார்த்த உடனே தெரிஞ்சுதான் இவர் தான் ராமன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர் யார மாதிரியும் இருக்க மாட்டார் அப்படிங்கறதுனாலே இவர் தான் ராமன் அப்படின்னு முடிவு பண்ணாலாம். ஏன் அப்படின்னு நம்மளுக்கே தெரியறது, நம்ம இல்லாம ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு, உள்ள இருக்கிற பெருமானுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு, ஆனா நம்ம வேற அவர் வேறன்னு தெரியறது இல்லையா. அந்த மாதிரி ராமன் வந்து நின்னப்போ அவர் ராமன் வந்து சக்கரக்கரத்தெல்லாம் கூட எடுத்து காமிக்கல தானைக்கு, ஆனா அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் நம்மள மாதிரி சாதாரண ஆசாமி கிடையாது, இவர் தான் ராமன் அப்படின்னு தெரிஞ்சு அயோஸ்தா காகுஷ இது பிரச்சனை அப்படின்றா. பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கணும், இனிமேல் என்ன என் ஆத்துக்கார என்னமா சொல்ல போச்சு, நீ நீ தான் மகாபாதி யாரும் திட்ட வேண்டி இருக்க சொல்ற. துமப்பிரவேஜ துராதரஸ்ச ஜிதேந்திரியோத்தம தார்மிகஸ்ட அக்ஷயே வீட்டிஸ்ட விசக்ஷணஸ்ட கிதிக்ஷமான சதஜோபமாச்சான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றச்சே பெரியவா. வாலி கேட்ட கேள்வியோட இந்த ஸ்லோகத்தை சொல்லி பதில் சொல்ற. வாலி என்ன கேட்டான், நீ அடிச்சதுக்கு என்ன பிரமாணம், நீ அடிச்சது மகா தப்பு அப்படின்னு அடிச்சதுக்கு என்ன ரூல் ரூல் புக்க காமி அப்படின்னு கேட்டான். அதுக்கு தார சொல்ற பதில், தார சொல்ற பதில்னா தார வந்து ஸ்தோத்திரம் பண்ற ராமனை அது பதிலா அமையறது எப்படி அப்படின்னா, எங்க ஆத்துக்காரரும் உன்னை வந்து எந்த ரூல் புக்கை வச்சிருந்து நீ அடிச்ச அப்படின்னு கேட்ட, எந்த ரூல் புக்கு எந்த வேதத்தினாலையும் உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போங்க. அப்புறமேச்ச பிரமாணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் நீ அப்படின்னு தெரியாத பேருக்கு எங்க ஆத்துக்காரருக்குங்கிறா. அதுக்கப்புறம் காம வேகத்தினால அடிச்சுட்ட புத்தி வேதனைச்சிருச்சு, சீத்த மேல இருக்கிற மோகத்தினால புத்தி கலங்கி என்னை அடிச்சுட்ட அப்படின்னார். நீ ஜிதேந்திரியஸ்ட நீ இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சவன்னு எங்க ஆத்துக்காருக்கு தெரியல அப்படின்றா. நீ பண்ணது அதெல்லாம் ஒன்ன நீ உன்னை வந்து இனிமேல் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவா, நீ வந்து அதர்மம் பண்ணிட்டே ராமா உன்னை கேள்வி கேட்பான்னு எங்க ஆத்துக்கார உன்னை கேட்ட. நீ உத்தம தர்மிகஸ்ட உத்தமமான தர்மம் தெரிஞ்சவன் நீ தான் அப்படின்னு எங்க ஆத்துக்காரத்துக்கு தெரியாம போயிடுது அப்படின்னு தார சொல்றா. அதுக்கப்புறம் கோண பிராப்தா பிரயாணம், இனிமேல் சாதுக்கள் மத்தியில ராமன் எந்த மூஞ்சியை வச்சுட்டு மொழிப்பான் அப்படின்னு எங்க ஆத்துக்கார கேட்டார். அது சொல்ற சேவை திணைனி கூப்பம் விபாவிரதம், அது ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்து மேல புல்லெல்லாம் வச்சு மூடிப்போம்னா அது கிணறு உள்ள இருக்குங்கிறதே தெரியாது, யாரா நடந்து போனா விழுந்துடும். அந்த மாதிரி நீ மூடு புல்லு மாதிரி இருந்துட்டியேடா அப்படின்னு சொல்லி வாலி கேட்கறான் ராமனை கேள்வி கேட்டப்போ. ஆனா நீ எப்பேற்பட்ட தர்மம் பண்ணவன்னு எங்க ஆத்துக்காருக்கு தெரியல, இனிமேல் சாதுக்கள் மத்தியில எப்படி உன் மூஞ்சி வச்சுக்க போறேன்னு கேள்வி கேட்டான். ஆனா உன்னோட கீர்த்தி வந்து அக்ஷய கீர்த்திச்ச உன் கீர்த்தி அழியவே அழியாது, உன் புகழ் வந்து நாளுக்கு நாள் வளருமே தவிர அழியவே அழியாதுன்னு தார சொல்றான். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்பவும் பார்த்துட்டே இருக்கோம், இப்பவும் பல கோடி பல லட்சங்கள்லாம் செலவு பண்ணி ராமனை பத்தி கண்ணா பின்னான செவத்துல கிருக்கி ராமரோட உருவ பொம்மையெல்லாம் எரிச்சாலும் இத்தனை பேர் இங்க வந்து ராமாயணம் கேட்கிறோம் அப்படிங்கறதுலே ராமனுடைய பிரபாவம் என்னன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் நம்மளுக்காக யாரும் இங்க பைசா கொடுக்கல வந்து ராமாயணம் கேட்கணும், ஆனா ராமனை பத்தி திட்டி மேடைக்கு மேட கண்ணா பின்னான் பேசுறவளுக்கு பைசா நிறைய பைசா போகும், நிறைய மிஷினரியில இருந்து அப்படி போறதே அதுக்கு கும்பல் கூடுறத காட்டிலும் நம்ம அந்த ராமாயணத்தை கேட்க வரவா ஜாஸ்தி. ஏன்னா இங்க பைசா கொடுக்கல, எல்லாம் ராமனுக்காக வரும் அப்படிங்கறதுலே ராமனுடைய புகழை ஒரு மாசத்துக்கு இந்த பயல்களால குறைக்க முடியாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராமர் கோவில் வேற வரப்போறது அயோத்தியால நாடே திரும்பி பார்க்க போறது அப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரபாவசாலி. அவர் சில பேருக்கு சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கிற ராமனோட பேரன்கள்லாம் இந்த ஊர்ல இருக்கான்னு சொன்னேன், அவள்லாம் ராமன் வந்து வடக்கன் இங்க தெக்கன் நம் வடக்கனுக்கும் தெக்கனுக்கும் இருந்த சண்டைதான் ராமாயணம்னு இன்னொரு புத்திசாலி அரசியல்வாதி சொன்னான். அவன் பேர்லாம் சொன்னா நல்லா இருக்கு, அவன் பேரை போய் சொல்லுவா ராமாயணம் உபன்யாசம் நடுவில் என்ன சொன்னான் அப்படின்னா, ராமன் வடக்க நார்த்து நாமெல்லாம் சவுத் இந்தியன், அதனால நம்மளுக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டைதான் ராமாயணம், அதனால வடக்கனுக்கும் தெக்கனுக்கும் நடந்த சண்டைதான் கிளப்பி விடுறது. அவன் பைசா போகும் அவனுக்கு நம்மள மாதிரி ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வெறும் தொன்னையில பிரசாதம் மட்டும்தான், ஆனா அதுக்குதான் கும்பல் கூடும் ராமனுக்காக கூடுற கும்பல். ஆமா அப்படி சொல்லி கிளம்பிட்டான். என்னதான் எத்தனை பேர் என்ன மைக்க வச்சுட்டு பேசினாலும் ஒரு மாதிரி ராமனுடைய பிரபாவத்தையோ ராமனுக்கு சேரக்கூடிய கும்பலையோ குறைக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சது பைசா வருதுங்கிறதுக்காக பேசுற ஆசாமி அவள்லாம், அவளே சொல்லிப்பா நாங்கள ராவணனுடைய பேரன்கள் எங்க தாத்தா ராவணன் தாத்தா ராவணன், அதாவது ராவணனை மட்டும் தாத்தான்னு சொன்னா பரவாயில்ல, ரோட்ல போறவரவன் எங்க தாத்தா அவர், எங்க தாத்தா எங்க பாட்டன் இவன், ராஜராஜ சோழன் எங்க பாட்டன் அப்படின்லாம் பேசுறதுக்கு இருக்கா யாரு யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சுதான் சிரிக்கிறீங்க மேல அவனை வேற போய் சொல்லிட்டு இருக்கணும். இங்க அந்த மாதிரி எத்தனை பேர் என்ன பேசினாலும் ராமன் ராமன் தமிழன் இல்லைன்னு சொல்ற அளவையோ நம்மாழ்வாரு வந்து கற்பா ராம பிரான எல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னா ராமனை தவிர வேற எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசுவே கிடையாது. நம்மாழ்வார் சொல்ற நம்மாழ்வார இப்ப நார்த் இந்தியனா வடக்க நான் மாத்திடலாமா நம்மாழ்வார அதெல்லாம் புரியாத பேசுறவா வாழலாம். அது மட்டும் இல்ல தொல்காப்பியத்துல ராமனை பத்தி ராமாயணமே வருது தொல்காப்பியத்துல. நம்ம நோ இவாள் நோ அந்த கோடை மாதிரி அடுத்த கோழி தமிழ்ல குப்பை தமிழ்ல பேசுறவாள்லாம் இந்த தொல்காப்பியெல்லாம் பார்த்தது கிடையாது. பார்த்திருந்தாலும் பேசுவா ஏன்னா பைசா வருதுங்கிறதுக்காக. அது மாதிரி ராமனை பத்தி என்னதான் எப்பேற்பட்டவா இன்னொரு டாபிக் ஞாபகம் வருது. சில பேர் கேட்டா ராமன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ராமன் படிச்சான் கேட்டவாள்லாம் இருக்கா. அது மட்டும் இல்லாம தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனையும் வீரத்தை வைத்து துளைக்கும் நாள் என்னாலோ அப்படின்னு கேட்டவாளும் இருக்கா. அவளுக்கு நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்மெல்லாம் மானம் வெக்கத்தெல்லாம் இல்லாம அதை பண்ணிருக்கோமா இல்ல இது தெரியாம அவளை உட்கார வச்சிருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்லாம் கேட்டிருக்கா. ஆனா என்னதான் கேட்டாலும் கோவிலுக்கு போற அவாத்திலே கோவிலுக்கு போறவா டெய்லி நிறைய உண்டு. என்னதான் அவ மேடையில இப்படி பேசினாலும் அவாத்து மாதிரி எல்லாம் கோவிலுக்கு நிச்சயம் போயிட்டு தான் இருக்கான். அதையே கேட்க முடியல அவளால். அந்த மாதிரி அக்ஷய கீர்த்தி சேர்ந்ததுக்கு அது இந்த ராமர் பாலம் வர கட்டத்துல சொல்றேன். ஏன்னா அது அதை பத்தி நிறைய கொஞ்சம் படிச்சிருக்கேன். ராமர் பாலம் அப்படிங்கிறது வந்தது இப்ப சொன்னேன்னா அதையே கொடுத்துட்டுருவேன். அதுல இருந்து எனக்கு மாற தெரியாது சட்டுன்னு. இவாளை பத்தி பேசணுன்றதுக்காக இல்ல ராமர் பாலத்தை இவா ஏன் நிறுத்தினா அந்த சேது சமுத்திர ப்ராஜெக்ட் ஏன் நின்றுது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் விரிவா பேசணும் நாளைக்கு. நாளைக்கு சுந்தரகாண்டம் நாளைக்கு விபீஷண சரணாகதி அதுக்காகவான வரணும் எல்லாரும். ராமர் பாலம் அப்படிங்கிறது இந்த ஏழு செவன் ஒண்டர்ஸா எயிட் ஒண்டர்ஸா இந்த இந்தியாவில என்ன சொல்லுவாள் ஏழு. இந்த சமாதி கூட ஒண்ணு ஒரு அதிசயம். யாரோ ஒருத்தன் சமாதி கட்டினா ஒய்ஃபுக்கு அது உலக அதிசயத்துல ஒண்ணு. அந்த மாதிரி ஏழு ஏழு ஏழு இல்லையா அந்த மாதிரி எதோலாம் ஏழு அதிசயத்துல இருக்கு. ஆனா இந்த ஏழுலாம் ராமதேசத்துல சேர்க்க முடியாது. ஏழெல்லாம் பார்த்து திருச்சிட்டு ஏதோ சைனால ஒரு செவிலு அது ஒரு உலக அதிசயமா. அப்ப என்ன செவிலு அப்படின்னு தெரியல. இன்னொரு என்னவோ சொல்றா உலக அதிசயம்னே சார். ராமசேது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட முதக்குமா கல்லு ஞான சமுதிரத்துல. ஆனா இப்ப சொன்னோ இதை பத்தி பேசாமட்டா இதுலயே போயிடுவேன். அதனால ராம சேது பண்ணிக்கு ராமசேதுவை பத்தி விபீஷண சரணாகதினிக்கு பார்ப்போம். அக்ஷய கீர்த்தி ஸ்டாம்பத்துக்கு போயிட்டு சப்ஜெக்ட் மாதிரி கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசிட்டேன் பத்து கிடையாது. ராம பக்தாட்ட பேச வேண்டிய விஷயம் ராம அப்படின்னு சொல்றது அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே உன்னை பொறுமை இல்லாதவர் அப்படின்னு காத்துக்காக சொன்னேன். பொறுமை இல்லாத ஏதோ புத்தி பேதர்ச்சி பண்ணிட்டேன். பூமிக்கு சமமான பொறுமை உள்ளவர் நீ அப்படின்னு காத்துக்காக தெரியலன்றதெல்லாம் சொல்லிட்டு சொல்ற. சொன்ன உடனே என்னையும் நீங்க கொண்டுடுங்கோ எந்த பானத்தினால என் ஹஸ்பண்ட பாலிய கொண்டீங்களோ அதே பானத்தினால என்ன கொண்டுடுங்கோ உங்களுக்கு பாவம்தான் வராது. ஏன்னா நான் தான் அடிக்க சொல்றேன் என்னை எங்க ரெண்டு பேர் சேர்த்து வச்ச புண்ணியம்தான் உங்களுக்கு வருமே தவிர என்னை கொண்டதான் உங்களுக்கு பாவம் வராது அப்படின்னு சொல்றா தார. சொன்ன உடனே ராமன் வேதாந்தத்தை சொல்ற இந்த சரீரம்ன்றது நித்தியம் இல்லை ஆத்மா மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு சொல்லி பெரிய வேதாந்தா கிளாஸ் ராமன் எடுக்கிற தாரைக்கு. அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரை சொல்ல சொல்ற நீ கொஞ்சம் சொல்லுப்பா நல்லது சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் சாந்தியாரா. அதுக்கப்புறம் வாலிக்கு நடக்க வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது அங்கதனே பண்றோம். நடந்த உடனே சுக்ரீவனுக்கு கையோட பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் ராமன் போய் சிட்டி கிஷ்கிந்தாங்கிறது நம்ம ஏதோ வானராள் வகைக்குள்ள இருந்திருப்பா மரத்துல இருந்திருப்பா நினைக்கிறோம். கிஷ்கிந்தாங்கிறது பெரிய சிட்டி அது கம்மின்னு இன்னைக்கும் ஒரு வகைக்குள்ளேயே என்னென்ன மார்க்கெட் எல்லாம் இருக்கும் காலேஜ் எல்லாமே தேட்டர் பண்ணுறது தான் கிஷ்கிந்தால். அப்பேற்பட்ட ஒரு டிசைனிங் ஸ்ட்ரக்சர் கிஷ்கிந்தையில இருந்து அந்த கிஷ்கிந்தைக்குள்ள ராமன் சிட்டிங்கிறதுனால போக முடியாது. காட்டிலேயே தான் மாவாசம் வந்து 14 வருஷத்துக்கு பிரதிஞ்சை. அதனால லக்ஷ்மணர் அனுப்பிச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற. பட்டாபிஷேகம் பண்ணி கையோட யுவராஜாவா அங்கதன் ஆக்கிடுவோம். ஏன்னா நாளைக்கு வாழ்வுல அந்த சொத்துக்கள் குடும்ப அரசியல் வந்துடக்கூடாது இவனுக்கு அடுத்தது இவன் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுக்ரீவனோட வாலியோட புள்ள அதாவது அண்ணா புள்ள எல்லாம் இருக்கா கவர்மெண்ட்ல. ஆனா என் புள்ளதான் அடுத்த சீஎம்மா ஆகணும்னு சில பேர் இருக்கா. அந்த மாதிரி இல்லாம அண்ணா பையனுக்கும் இந்த ராஜ்யத்துல பங்கு உண்டு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்றாரு. அவனும் பண்றான் சுக்ரீவனும் பண்றான். பண்ணி இந்த பட்டாபிஷேகம் பண்ணி ஜலத்தெல்லாம் தலையில கொட்டுவான். இந்த ஜலத்தோட தலையை கொட்டி தலையெல்லாம் ஈரமாயிடும். அது காயறதுக்கு முன்னாடி ராமன் வந்து நமஸ்காரம் பண்ணான். பேர்பட்ட ராஜ்யம் கிடைச்சது உங்களால நீங்க போட்ட பிச்சை அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நான் இப்பவே தேடுறதுக்கு மனுஷாடு அனுப்புறேன் அப்படின்னா ராமன் சொன்னாரா நான் அவ்வளவு செல்பிஷான ஆள்லாம் இல்லப்பா நீ இப்பதான் ராஜ்யத்துக்கு வந்திருக்க நீ போய் ராத்திரத்துல கவனிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கிளைமேட் வந்து ரெயினி சீசன், குரங்குகள்லாம் ரெயினி சீசன் ஒத்துக்காது. ஏன்னா அந்த சமயத்துல வெளியே போக மரத்திலேயே இருக்கும், ஏதாவது காத்தால மழை இல்லாத சமயத்துல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரும், அதுக்கப்புறம் மழையிலேயே ஒதுக்கிதான் இருக்கும், மழை ஆகாது குரங்குக்கு. அதனால உங்க ஜாதிக்கு இந்த சமயத்துல வந்து செட் ஆகாத கிளைமேட், கொஞ்ச நாள் ஆகும், நானும் வெயிட் பண்றேன், நான் அவ்வளவு செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்னு ராமன் சொல்ற. இங்க இந்த வருஷா ரித்து, சரத் ரித்து, ரெண்டு ரித்து, அதாவது வருஷா காலம் அப்படிங்கிறது இந்த ரெய்னிங் சீசன், ரெய்னிங் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விண்டர் சீசன் வரதுக்கு முன்னாடி ஒரு சீசன், ஆட்டமா இல்ல ஸ்பிரிங்கான்னு தெரியும், ஸ்பிரிங்கா ஞாபகம் இல்லை, ஸ்பிரிங் சீசன் வரும். அதனால இந்த வருஷா ரித்து வால்மீகி ஆச்சரியமா வர்ணிக்கிற ராமன் சுக்ரீவன் பேலஸ்ல கட்டிட்டு இருந்தாலும் ராமன் வந்து ஒரு குகையிலதான் இருக்க, நிஷ்டிமோகம்ன்ற மலையில, அந்த குகையிலேயே மழையெல்லாம், மழைன்ற பெரிய கஷ்டம் அவருக்கு, மழைன்ற கஷ்டத்தை விட சீதை இல்லைன்ற பெரிய கஷ்டம், சீதையே நினைச்சிட்டு இருக்க, மழை மழை சீசன் கொஞ்சம் கொஞ்சமா முடியறது, மழையை ஆச்சரியமா வர்ணிக்கிறார் வால்மீகி. அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வருது, அந்த சீசன்ல எல்லாமே வந்து கிளியரா இருக்கும், மழை சீசன் ஒரே சேரும் சகதியமா இருக்கும், இந்த வெயில் படப்படம் எல்லாமே நேச்சருக்கு திரும்பும், அதோட நேச்சருக்கு மரம்லாம் மழையில் நனைஞ்சு இருந்தது காஞ்சி கொஞ்சம் அழகா இருக்கும். அந்த சீசன் வரச்சே எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும், மான் ஜோடியா இருக்கு, மயில் ஜோடியா இருக்கு, யானை ஜோடியா இருக்கு, இந்த வானத்தையும் பூமியையும் பாக்குற, அதை பார்த்தாலே ரெண்டு பேர் கப்பிள்ஸ் இருக்கா மாதிரி இருக்கான் ராமனுக்கு. இப்ப பார்த்த பார் லக்ஷ்மணா, எல்லாரும் கப்பிள்ஸா இருக்கா, எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கா, மான் கூட ஜோடியா இருக்கு, மயில் ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, ஆனா என் கூட பார்ப்பா என் ஜோடி இல்லைன்னு சொல்லி சீதையை நினைச்சு ரொம்ப அழகா இருக்கு. கிளைமேட் ரெய்னி சீசன் முடிஞ்சது, ஸ்பிரிங் சீசன் முடிஞ்சது, ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, சுக்ரீவன் என்னப்பா இருந்து சுக்ரீவன் வரலையே, அவன் மழை சீசன் ஒரு கட்டம்தான் அவனுக்கு லீவ் விட்டான், இவன் என்ன ஜாஸ்தி லீவ் எடுத்துக்கிறான், ஓட்டி எடுத்துக்கிறான் போல இருக்கு, இவன் லீவ்லயே ஓட்டி எடுத்துக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். லக்ஷ்மணா நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு அவன் ஞாபகப்படுத்திக்குவா அப்படின்னு, லக்ஷ்மணனுக்காகவும் ராமகிங்கிறதுக்கு வராம என்ன பண்றான் பெருசா அப்படின்னு இவருக்கு போவோம், அண்ணா தவிர்த்து விட்டுட்டு அவங்க என்ன அங்க ராஜ்யம் போவோம் அதெல்லாம் அப்படின்னு ராமன் பார்த்தேன். இது இவ்வளவு போகக்கூடாது, இப்ப அவன் பேச கூட முன்னாடி அவனுக்கு ஃப்ரெண்டு, இப்ப அவன் ராஜா, ராஜாங்கிற மரியாதை கூட போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லி அனுப்புற. லக்ஷ்மணனும் அதை மனசுல நினைச்சதே வர, அண்ணா வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அண்ணா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அண்ணா கோவப்படக்கூடாது சொல்லியிருக்கா, அண்ணா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, கோவம் அப்படி கோவம் வந்து அவருக்கு லக்ஷ்மணனுக்கு. வந்த உடனே கிருஷ்ணத்தைக்கு வர, வந்த உடனே லக்ஷ்மணன் நடக்கிறத பார்த்தாலே பயம், ஏன்னா அவ்வளவு கோவத்தோட நடக்கிற, கண்ணிலேருந்து தீப்பொறி பறக்கிறது, ஜட்டையை நம்ம இருக்க கட்டி கட்டின்னு இருக்க, அவனுக்கு விழுந்து விழாம கையில வீட்லையும் அம்மையும் எடுத்துன்னு வந்த பார்த்து இந்த வானநாள் வாட்ச்மேன் வானநாள்லாம் இருக்காங்க, அந்த இந்த கிஷ்கிந்தா சிட்டிக்கு வாயில் காப்பான்களா இருக்கிற வாழ்ல என்ன பண்ணான்னா, இவர் இவ்வளவு கோபமா வர இறங்குன்னு தெரிஞ்சு குகையை எடுத்து கல்லால மூடினான், மூடினோடனே இந்த கல்லெல்லாம் அம்பால அந்த கல்லாம் பொடி பொடியா ஆக்கிட்டு லக்ஷ்மணன் தூரம் நுழைஞ்சாங்க. ஏன்னா அவங்க ராஜா, உங்க ராஜா சுக்ரீவன் தான் இந்த மாதிரி குகையை போடுற வேலையெல்லாம் பண்ணுவான், நீங்களும் இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சார். நுழைஞ்சு அப்படி நேரம் வேகமா நடந்து வர, நடந்து வந்த உடனே சுக்ரீவன் அந்த வாசல்ல வந்து நின்னாரான். நேரம் அப்படி பர்மிஷன்லாம் கேட்காம ஆத்துக்கு உள்ள போகக்கூடாதுன்றது டீசென்சி, அதை மெயின்டைன் பண்றாரு லக்ஷ்மணன். அதுவும் இல்லாம அங்க உள்ள போற மாதிரியான இடம் இல்லையா அது, ஏன்னா அவன் ஏடாகுணமான நிலைமையில இருக்கான் சுக்ரீவன், ராஜ்ய போகலாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா அப்படியோ சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான், அப்படி இருக்கிற செய்வாள்லாம் மாதிரி போகமாட்டான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வாசல்லே இருந்து வாசல்லே நிக்கிறார், ஆனா தான் வந்திருக்கேங்கிறதையும் தெரிவிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு பார்த்த இந்த வில்லு வச்சுட்டு இருக்காரு, அந்த வில்லுல இருக்கிற அந்த நாண டங்குன்னு அப்படி தட்டினாராம், அது வைப்ரேட் ஆகி சுக்ரீவன் பட்டன் இருக்க பெட்டிலேருந்து கீழே விழுந்தான், அவ்வளோ பவரா இருந்ததுதான் அந்த வைப்ரேட். அவன் பத்த அவனை கேட்டான், யார் வந்திருக்கேன் என்ன, மழைக்காலம் முடிஞ்சிட்டே இருக்கு இப்ப இடி இடிக்கிறதுன்னு கேட்டான். வந்து இல்ல இல்ல மழைக்காலமும் முடிஞ்சிருச்சான், அது கூட தெரியாம இருக்கீங்க நீங்க, வேற லோகத்துல இருக்கீங்க நீங்க, அதனால வந்திருக்கிறது யாருன்னா துவாரிகை சட்டி லக்ஷ்மணா, அதுல ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் இருக்கான், அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்னாலதான் இப்ப நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது, இப்படி படுத்துட்டு இருக்கிறதா, அதனால அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி காரணமா டைம் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுல ஒருத்தர் கோச்சிட்டு ஒருத்தர் வந்திருக்கார், அவர் தான் லக்ஷ்மணன் பேர் அவருக்கு, அவரு பார்த்து ஆட்டில்தான் நிக்கிறாருன்னு ஒரு மந்திரி சொன்னான். அப்பவும் சரி ஐயோ லக்ஷ்மணன் வந்திருக்காருன்னு அவனுக்கு அவ்வளவு பரபரப்பு எல்லாம் ஏற்படலை, லக்ஷ்மணன் தானே சரி பார்த்து நம்ம பையன் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா, உடனே லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தணும், இப்ப ஃபர்ஸ்ட் காரியம் என்ன, அவர் கோபமா வந்திருக்காரு, எது கோபம் வந்திருக்க, நம்ம தான் மனுஷா அனுபவித்து ஆள் சொல்லி நம்ம மேல தப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான் சுக்ரீவன். நினைச்சிட்டு சரி, இவர் கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா ஹனுமார் அனுப்பி போய் கோபமா கோபம்லாம் படாதீங்கன்னு சொன்னா நம்மால் நம்ம போய் அந்த கட்சியில சேர்ந்துருவோம், நம்ம பண்றதுதான் தப்புன்னு அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு நம்மளுக்கு எதிராக பேசுவார் ஹனுமான். வேலைக்காக ஹனுமான் அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக தாரையே அனுப்புறான் சுக்ரீவன். தாரையை அனுப்பிச்சு அதாவது கோபமா இருக்கிற பெரியவாள்லாம் பொம்மநாட்டியை பார்த்தா கோபம் குறையும்னு ஒரு இது, அதனால சரி தாரையை அனுப்புவோம்னு சொல்லி சுக்ரீவனோட அண்ணா உயிர் தாரையை அனுப்புறான். அனுப்பிடனே அவ வரச்சேவே ஏடாகுடமா வரான், நல்ல குலைச்சி அவளால் நடக்க முடியல அந்த மாதிரி நிலைமையில இருக்கா அப்படி டான்ஸ் ஆடிட்டே வரா. சாவிஸ்வலந்தி மதவிஸ்வலாட்சின்னு இதெல்லாம் சாட்டதுனால அவளால் நடக்க முடியல. அது அவளுக்கு ராஜான்னா அந்த கோபம்லாம் பண்ணுவாள், அதனால கவர்மெண்டே விற்கிறது கவர்மெண்டே பெயின் போடுறதுன்ற மாதிரியான காலம் இல்லை. அது எது பண்ணாலும் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணி பண்ற காலம்ன்றதுனால அவள் சாப்பிட்டு தான் வர வர சேவை டான்ஸ் ஆடிட்டு அவங்களோட கேட்கறான் உலக புதுதேந்திர புத்திரா என்னத்துக்கு இப்போ கோவப்படுறீங்க, நீங்கள் கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாரை அப்படி நேரம் பார்த்துதான் பேசணும் லட்சுமணன் பார்க்க முடியும் குனிஞ்சுட்டே பேசுறான். ஏன்னா பார்க்குற மாதிரியான ஸ்திரீ முதல்ல பொம்மை நாட்டி அதனாலே பார்க்க மாட்டேன், இன்னொன்று அவன் நிலைமையே சரியில்லை இவரோட நம்ம ஏடாவிடமா எதாவது பேசிட்டு போகிறோம் இருக்கா அப்படி குனிஞ்சுட்டே இருந்தான். பேசின உடனே சொன்ன இந்த மாதிரி சுக்ரீவன் என்னதான் தப்பு பண்ணிட்டான், எல்லாருமே காமம் குரோதம்னு ரெண்டு விஷயத்துக்கு அடிமையானவா தானே, சுக்ரீவன் சபலம் உடையவன் இத்தனை நாள் ராஜ்யம் இல்லை அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அனுபவிக்கிறான், அதில் என்ன தப்பு, ராமகங்கிரி நடக்காமல் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான். ராமருக்கு எல்லாருமே உங்களை மாதிரியே 24/7 கைங்கரியம் பண்ணணும் நினைச்சுக்காதீங்க, நீங்க மட்டும்தான் அப்படி பண்ண வேண்டும், எல்லாருமே அப்படியே ராமர் கைங்கரியத்திலே விறுவிறுன்னு இருக்கணும்னா சுக்ரீவன் ஜாலியான டைப்பு, அவன் என்ஜாய் பண்ற ட்ரைனிங் ஏது அவன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போறான், அதுல என்ன உங்களுக்கு போகும் அப்படின்ன உடனே பேசவே இல்லையா. அப்புறம் வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் சுக்ரீவன் கிட்ட, நீ இவன் கொஞ்சம் அழைச்சிட்டு போறா வாங்க உள்ள வாங்க, ஐயோ நான் ஆத்து வாசல்லையே உங்களை வச்சு பேசுறேனே தப்பு தெரியாம பண்ணிட்டேன் வாங்க உள்ள போறேன் ராஜா உள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சுக்ரீவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், தாரை போய் அவரை சாப்பிட்டா கொஞ்சம் ஆக்கி விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லுவா, அதுக்கப்புறம் நம்ம அப்படி ரெடியாகி ஷேர்ட்டு கிட்ட எல்லாம் மாட்டிட்டு போகலாம் அப்படின்னு சுக்ரீவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தாரைக்கு இந்த பிளான் தெரியாது, சுக்ரீவன் லக்ஷ்மணன் அழைச்சிட்டு வந்துட்டா இவன் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிட்டு, சாட்டது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி ருமையை தன்னோட மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். லக்ஷ்மணர் எதிர்க்க வந்தோடனே இப்பதான் அவர் கோபம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது, குறைஞ்ச கோபத்தை இவனை இப்படி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டார். திருப்பி என்னடா இது, இத்தனை நாளை நம்ம பேசிட்டு இருக்கோம் வாசல்ல இவ்வளவு கலையோரம் நடக்கிறது, இங்க உட்காந்து ஒரு மிச்சர் சாட்டு இருக்கானே யார் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்ச லக்ஷ்மணர் கோபம் வந்து உடனே பார்த்தாரு ருமையை தான் ரியாக்ட் பண்ணி ஆனமே அப்படின்னு ருமையை கீழே தள்ளி விட்டானா, தன் கழுத்துல போட்டு இருக்க வயிறு நெக்லஸ்லாம் அப்படி பிடிச்சி அறுத்தான் என்னடா நெச்சா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி லக்ஷ்மணர்கிட்ட போனானா. போய் லக்ஷ்மணர் கேட்டார், இந்த ராமாயணத்துல அண்ணன் அண்ணனை கொண்டான் தம்பி தம்பியை கொண்டான்ற மாதிரி கதையை மாத்திடாரு, நஜசங்குஜிதமந்தா ஏனவாலி ஹதோகிட்ட சமயே திஷ்ட சுக்ரீவ மாவாலி பசமன்பகாக, வாலியை கொன்ன இந்த பாதம் ஒன்றும் மூடிடல இன்னும், நீ போறதெல்லாம் இப்பயோ நான் அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படின்னு லக்ஷ்மணன் இளைய பெருமாள் கர்ஜிச்சாராம். அதனால இந்த ராமாயண கதையை மாத்திடாத, ராமன் எங்க அண்ணா உங்க அண்ணாவை கொண்டார் அவரோட தம்பி வாலியோட தம்பியை கொண்டாருன்ற மாதிரி கதை ஆயிடும் ஜாக்கிரதையா அது அப்படின்னானா, ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வாங்க ராமனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட வரான் வந்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணிட்டு ராமன் அப்போ உபதேசம் பண்ணேன், இவன் சுக்ரீவன் வந்து சொல்லுங்க உங்க தம்பி வந்தான் அட்டகாசம் பண்ணி ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான் எங்க காசுல ஒரே கொழாடி சண்டை மாதிரி ஆயிடுச்சேங்கிறான் அப்படின்னு தான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வாயே தாக்கல என் சுக்ரீவன், ஏன்னா அவன் பண்ணது தப்புன்னு தெரியும். ராமன் என்ன சொன்னோம், என்ன என் தம்பி எந்ததா பிரச்சனை பண்ணாங்கன்னு கேட்டார், அவரும் கேட்கலையும் அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், எல்லாத்தையும் காலம்னு ஒன்று இருக்குப்பா டைம்னு ஒன்று இருக்கு, எதை எதை எப்பப்ப செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ, படிக்கிற சமயத்தில் படிக்கணும், அப்போ உட்காந்து கிரிக்கெட் பார்க்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆனது ஆறுதுன்ற ஒரு வயசு உண்டு அப்போ உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட்டுக்கு விளையாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறேன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அதாவது அந்தந்த காலத்தில் பண்ணணுன்றது இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ அந்தந்த காலத்தில் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் வேறு எதுவுமே பேசலை, அப்போ லக்ஷ்மணன் பண்ணதெல்லாம் சரி அப்படின்றது தான் ராமன் இன்டைரக்டாக சொல்கிறார். சொல்லி முடிச்ச உடனே நீ பேசிகிட்டே இருக்க, நான் சைனியங்கள்லாம் ஆள்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா குரங்கையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் வர சொல்லி. இத்தனை நாளைக்கு அவள் வந்தான்னு அவள் பேசிட்டே இருக்கே ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்தான். ஜல் ஜல் நிறைய பேர் நடந்து வர மாதிரி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் லட்சம் கோடின்னு சொல்றோம், ஆனா சில பேர் ஊழல்லாம் கோடியும் தாண்டி பண்றாங்க. இப்பதான் லிஸ்டிக்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கோம் ரீசெண்டா. அந்த மாதிரி நம்பர்லாம் என்னவே முடியாத மாதிரியான குரங்கு கும்பல் வந்துதான். குரங்கு கும்பல் வந்து நின்றது ராமர் கிட்ட காமிச்சு, இதெல்லாம் இது நார்த்துலேருந்து வந்திருக்க கும்பல், இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டுன்னு சொல்லி இது நாலு டைரக்ஷன்லேருந்து உலகம் மொத்தம் வந்திருக்க வானராடி வாழ்லாம். இவள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, ராமன் பிரபுவோட ஆக்கியக்காக வெயிட்டிங், உங்களோட ஆர்டருக்காக வெயிட்டிங் அப்படின்னு உடனே சொன்னார். இவாள்லாம் இந்த ரீஜியன் சேர்ந்த பிறகு இவாளுக்கெல்லாம் ஆகாரம் இது அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் ஒரு ஒரு கேங்கோட லீடரை கூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுற. சுக்ரீவன் ஒரு பேர் நலன்னு பேர், ஒரு பேர் நீலன்னு பேர், ஒரு பேர் ஜாம்பவான்னு பேர். ஜாம்பவான் அப்படிங்கிறவர் கரடிப்படையோட தலைவர். அதனால் இவருக்கு பேர் ஜாம்பவான்னு பேர். இவாளுக்கெல்லாம் இது ஆகாரம், இதெல்லாம் இவாளுக்கு இது பலம், இவாள்லாம் இந்த தேவதையோட அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் கூட முதல் மட்டும் சொல்கிறான் சுக்ரீவன். அதெல்லாம் நிறைய சர்க்கத்தில் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு டைரக்ஷனில் அனுப்புகிற. முதல்ல சீட்டை இருக்கானு பார்த்துட்டு வாங்குவோம், எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாலும் மேற்கொண்டு அங்கே போய் சண்டை போட்டு சீட்டையை ஜெயிச்சுட்டு வர முடியும். அதனால் முதல்ல சீட்டை எங்கே இருக்கான்றது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு செலக்டடாக ஒரு 10-15 பேரை ஒரு ஒரு திக்குக்கும், நார்த்துக்கு ஒரு கேங்கு, சவுத்துக்கு ஒரு கேங்கு, ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட்டுக்கு ஒரு கேங்கு. அதில் சவுத் டைரக்ஷனில் ஹனுமான் அனுப்புகிறேன். ஜாம்பவானுடைய கேப்டன்ஷிப்பில் ஹனுமான் மங்கலன் இவாள்லாம் போகிறான் சவுத் டைரக்ஷன் சொல்லி அனுப்பிச்சா சுக்ரீவன். உங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் காலம் டைம், அந்த ஒரு மாதத்துக்குள்ள சீட்டை இங்கே இருக்கான்றது தேடி வந்து இங்கே சொல்லாதான தலையை வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே மீதி டைரக்ஷன்லேருந்துலாம் ஒரு மாதத்தில் தேடிட்டு வந்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுத் டைரக்ஷன்லேருந்து இன்னும் மனுஷா வரல. கேமரா வால்மீகி சவுத் டைரக்ஷன்ல இவன் வந்திருக்கவாள் எடுத்துருக்கிறேன். இவனும் சவுத்துலலாம் மொத்தம் தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. அங்கே ஒரு இவாளுக்கு தேடி தேடி ஒரு இடத்துல மாட்டின்ட்டான். அந்த இடத்துல தீர்த்தம் பழம் ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா அது தீர்த்தம் ஒன்றும் கிடைக்கல. சரி, இந்த குகையிலேருந்து நிறைய பறவையெல்லாம் பறந்து வந்து இந்த பறவையெல்லாம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக தான் இங்கே போயிருக்கு, அந்த குகைக்குள்ளே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி குகைக்குள்ளே போகிறான். அந்த குகையில் ஒரு ஸ்திரீ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, ஸ்வயம் பிரபான்னு பேர் அவளுக்கு. அங்கே வந்து தீர்த்தம் மரம் எல்லாமே இருக்கான், ஆப்பிள் மாம்பழம் சீசன் இல்லைன்னா கூட மாம்பழம் கிடைக்கிறது அங்கே. அந்த மாதிரி அந்த குகைக்குள்ளே இருக்கிறது இந்த ஸ்வயம்பிரபம் வந்தால் நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டவுடனே அங்கே நம்ம சொல்கிறேன், நாங்கள்லாம் ராமனுடைய தாசர்கள், ராம தூதாலாம் இங்கே வந்திருக்கோம் சீதையை தேடிட்டு அப்படின்னு ராமாயணத்தையே அங்கே நம்ம சொல்கிறேன். சொன்ன உடனே இந்தாங்க இதெல்லாம் சாப்பிடுங்கோ, இந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, என்ன உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் இங்கே எல்லாத்தையும் சாப்பிடலாம், அன்லிமிட் குகை மாதிரி இங்கே என்ன வேலை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வயம்பிரபம் சொல்கிறா. சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இந்த குகையிலேருந்து திரும்பி எப்படி வெளில போகிறது தெரியல அப்படின்னு இந்த குரங்கெல்லாம் சொல்லித்தான். சொன்ன உடனே சரி, இது வந்து ஒரு மாயா குகை, இது வந்து தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே டைம் டைலேஷன்லாம் ஜாஸ்தி. டைம் டைலேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ், எப்படி அப்படின்னா இங்கே 24 மணி நேரம் அப்படின்னா அது அங்கே சொர்க்கத்தில் வந்து தேவலோகத்துலாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அவளுக்கு அது 2 நிமிஷம், நம்மளுக்கு அது 24 மணி நேரம். அந்த மாதிரி டைம் வித்தியாசப்படும். சரி, நீங்கள் இங்கே வந்து மாட்டிருக்கீங்களோ, இங்கே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான், நீங்கள்லாம் ராமதாசாலாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வயம்பிரபம் சொல்கிறா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வெளில போகலாம் எல்லாரும் அப்படின்னு உடனே என்ன பண்ண நாங்கள் இப்போ அப்படின்னு கேட்டவுடனே ஸ்வயம்பிரபம் சொல்கிறார், எல்லாரும் உங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்றா. அவள்தான் இப்படி சுகுமாரான் கரைகி, சுகுமாரான் குலைகி கரைகி அப்படின்னு அவள் அந்த சுகுமாரமான கையை வச்சு இப்படி கண்ணை பொத்திட்டாளாம். பொத்திட்ட உடனே சவுத் டைரக்ஷனில் இருக்கிற ராமேஸ்வரம்னு சொல்கிறவன் திருப்புல்லானி, அந்த சவுத் கடல் மகேந்திர பருவத்தம் இருக்கு அங்கே தான், அங்கே கொண்டு வந்து விட்டுட்டாலும் அங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம்னா என் வேலை முடிஞ்சது ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயம்பிரபம் கிளம்பிட்டான். இப்போ பார்த்த உடனே டைம் எல்லாம் மாறி இருக்குன்னு இவாளுக்கே தெரிஞ்சு, கிளைமேட்லாம் வேறு, நாம் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் இதுக்கு அடுத்த சீசன் வந்துட்டு இப்போ என்ன சீசன்னு எனக்கு தெரியல, ஆட்டம் சீசன் வந்திருக்கு, கிளைமேட் மாறி இருக்கு, நம்மளுக்கு ராஜா கொடுத்த கேடு முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு மாதம் தான் சொன்னேன் இங்கே ஜாஸ்தி டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறா. சொன்ன உடனே அங்கே வந்து சொல்கிறான், நான்லாம் இனிமேல் சுக்ரீவன் கிட்ட வரலப்பா, நான் இங்கேயே தங்கிட்ட போகிறேன், அங்கே போனால் என் தலையெல்லாம் போயிடும், அதனால் நான் இங்கேயே ஒரு டேரா போட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சில வானவர்கள்லாம் தலையாட்டினா சுக்ரீவன் சொல்கிறது தான் கரெக்டு, வாலி அங்கே தான் சொல்கிறது தான் கரெக்டு, சுக்ரீவன் கிட்ட போனால் தலையெல்லாம் அறுத்துடுவான், நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னாலாம். இங்கேயே ஸ்வயம்பர பாப்பகையிலேயே இருந்தோம்னா நம்மளுக்கு ஆகாரத்துக்கு ஆகாரமும் ஆச்சு, தங்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலாம். உடனே பார்த்த அனுமான் இதெல்லாம் அப்படி வளரவே விடக்கூடாது, இவன் தனியாக ஒரு ஆட்சி அமைச்சிடுவான், அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரே ஆட்சியாக தான் இருக்கணும், ஏ கட்சியிலேயே ஏ செட்டு பி செட்டுலாம் இருந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை, அப்படின்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ஒற்றை தலைமையில் தான் இருக்கணும் ஆட்சி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாராம். இப்போ நீ சொல்லி அங்கதா உன் கூட இருக்கேன்னு சில பேர் இருந்துருவா, இங்க ரெண்டு விஷயம், உன் கூட இங்க இருக்கேன்னு சொல்ற வானரால்லாம் அவளோட ஃபேமிலி எல்லாம் கிஷ்கிந்தையில் இருக்கு, ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இங்கேருந்து லெட்டர்லாம் அனுப்புவா, அவ ஆத்து மாமிக்கு அவ ஆத்து குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருக்காங்கல்லாம் லெட்டர் எழுதி அனுப்புறது, இது சுப்ரீமனுக்கு எப்படியான ஒரு நாள் பல மாநிலத்திலும் ஒரு நாள் அனுப்பிடுவான்ற மாதிரி நீங்க ஏதோ ஒரு பத்து லெட்டர் அனுப்புறதே ஒரு லெட்டரான மாட்டின்டுவாங்க, அப்படி மாட்டி விட்டவங்க சுக்ரீவன் தான் சும்மா இருப்பான், சுக்ரீவன் கூட சும்மா இருந்துருவாங்க நம்ம குரங்கு மனுஷா அப்படின்னு. அந்த லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சும்மாவே இருக்க மாட்டார், பிந்தியாவுக்கு பத்திரப்பட்டம் யசா அப்படிங்கிற, அதாவது எலை தொண்டையை கிழிக்கிற மாதிரி நம்மளெல்லாம் கிழிச்சு போட்டுருவாரு, அதனால நம்மளை கிழிச்சுருவார், இந்த மலை நம்ம தங்கி இருக்கோமே அந்த இடத்துலயே நம்மளை அந்த மலையும் சேர்த்து கிழிச்சு போட்டுருவாரு, அவர் சும்மா சாதாரணமான ஆசாமி இல்லை. அது சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், இங்க தங்குறேன்னு சொல்றியே சுவயம் பிரபா இருக்கா அவள் ஆகாரத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவன் நம்மளுக்கு ஏன் ஹெல்ப் பண்றான்றதை யோசிச்சு பாரு, நம்மளாம் ராம கைங்கரியமா வந்திருக்கோம்னு சொன்னதுனாலதான் நம்மளுக்கு இங்க அந்த இடம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டா, ராமாயண உபன்யாசம் வந்ததுனாலதான் நம்மளுக்கு இங்க இடம் கொடுத்துருக்கா, மாமாசத்துல வேணும்னா ராத்திரியை தண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா, அவளும் ராமாயணம் பண்ற உபன்யாசம் பண்றாருன்னு தான் சாதம் போடுவான், சும்மா அவாட்டில் ராமாயண உபன்யாசம் பண்ணா பிரிட்ஜ் எல்லாம் போய் நோண்டக்கூடாது, அவாட்டில் ஏடாகுடமாலாம் நம்ம இருக்கக்கூடாது, ஏன் நம்மளை மதிக்கிறான்றதுக்கு ராமாயணம் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு காரணம், அந்த மாதிரி நம்மளாம் ராமதாசாங்கிறதுக்காக தான் சுயம் பிரபாக்கு இடம் கொடுப்பா, நம்மளே ராமகிங்கரியம் பண்ணாம வெறுமை இங்கே இருப்போம்னா அனுப்பிச்சிருவோம் ஆத்துக்குவோம் அப்படிங்கிற உபன்யாசம் முடிஞ்சா இங்கே ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஆத்து கலந்துருவோம்ன்றவா, அந்த மாதிரி சொல்லிடுவான். அதனால நம்மளை இங்க இருக்கவே முடியாதுப்பா, நீ சொல்றதெல்லாம் செல்லாதீங்க, என்ன இப்ப டைம் ஆயிடுச்சு அவ்வளவுதானே, நம்ம சீதையை பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த டைம் தாண்டினது கூட ராஜா ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதனால நம்மளோட சீதையை தேடுறதுக்கான வழிய பார்ப்போம் அப்படின்னு சொல்ற, சமுத்திரம் கரையில இருக்கா, சமுத்திரத்தை தாண்டி போனா லங்கை, ஆனா லங்கையில தான் சீதை இருக்கான்னு தெரியாது, இந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஜடாயுவோட தம்பி அண்ணா, ஜடாயுவோட அண்ணா ஒருத்தர் கழுகு ஒருத்தர் இருக்க சம்பாத்தின்னு பேர் அவருக்கு, இந்த சம்பாத்தி பார்த்த அவரும் கழுகு தான், ரெக்கையெல்லாம் கிடையாது அந்த கழுகு, வழிதான கழுகு, அந்த கழுகு பார்த்து ஆஹா இத்தனை குரங்கு வந்திருக்கா, ஓகே இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இன்னும் ஒரு வாரத்துக்கு மூணு வேளைக்கும் குரங்கு மாமசா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த ராட்சன் இந்த வானரெல்லாம் கொஞ்சம் பயந்தான், என்ன அது ஒரு ராமனுக்காக கைங்கரியம் கொடுத்து கைங்கரியம் பண்ணி உயிரை விட்டதுக்கு ஒரு கழுகு இருக்கு ஜடாயுன்னு பேரு, ஆனா ராம கைங்கரியப்பாரான்னு நம்ம வந்திருக்கோம், நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கழுகு, கழுகுக்குள்ளேயே இவ்வளவு பேதம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே என்னது ராம கைங்கரியத்துக்காக ஜடாயுன்னு என்னோட தம்பி உயிரை விட்டாங்க என்ன அது அப்படின்னு கேக்குறாரு, கேட்ட உடனே அவர் நடந்த கதையெல்லாம் சொன்னேன், நம்மளுக்கு இப்ப டைம் இல்லை ட்ரெயின் பிடிக்கணும்னா அந்த கதையை நான் சொல்லல, ஏன்னா நடந்ததுன்னு நேற்று வந்த வாழ்க்கைலாம் தெரியும் ஜடாயு மோட்சம், அந்த மாதிரி என்னப்பா இது ராவணன் என் தம்பியை கொண்டுட்டானா என்ன இது இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பக்கத்துல இருக்கிற நதிக்கு கூட்டிட்டு போங்கப்பா அப்படிங்கிற, இவருக்கு நடக்க முடியாது இறங்கு கிடையாது, எதுக்கு நதி கூட்டிட்டு போனோம் அப்படின்னா இல்ல நான் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இதுல என்ன தெரியுதுன்னா தர்ப்பணம் இந்த மாதிரி பித்திருக்காரியத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், அதனாலயா நம்ம நாட்டுல வரக்கூடிய இந்த சிராதங்கள்லாம் ஒழுங்கா பண்ணணும் ஏன்னா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க, இப்போ உடனே குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது கழுகு போய் தர்ப்பணம் பண்ணுமா அப்படின்னா அது நார்மல் கழுகு இல்லைன்னு சொல்லியாச்சு, அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்படி சொன்ன உடனே தர்ப்பணம் பண்ணிட்டு வருது, வந்த உடனே நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு ராவணன் தான் கிளம்பி அழிச்சுட்டு போனான் சீதையை கடத்திட்டு போனான், நான் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு குரல் கேட்டது வானத்துலேருந்து, நான் இங்கே தான் இங்கேயே தான் தங்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற வேலை என்ன இப்படிதான் பறக்க பார்த்துட்டே இருப்பேன் பார்க்கறதே அது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு அந்த ரெக்கையெல்லாம் துளுத்துருத்தான், எப்படி அப்படின்னா இவர் சூரியனை பிடிக்கிறதுக்காக ரேஸ், இவருக்கும் ஜடாயுக்கும் ரேஸு, யார் வேகமாக பறந்து போய் சூரியனை பிடிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறான், போன உடனே ரொம்ப தூரம் ஆகி இவர் தன்னோட தம்பியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த ரெக்கையினால இந்த ஜடாயுவை மூடிட்ட சூரியனோட கதிர் தாங்காமல் இந்த இவரோட ரெக்க பஸ்தம் வாங்கிட்டு ஜடாயு ஒரு பக்கம் விழுந்தான், சம்பாத்தி ஒரு பக்கம் விழுந்தான், அப்படி விழுந்த உடனே ஒரு ரிஷி அவருக்கு இந்த சம்பாத்தி விழுந்த இடத்துல அவரை கேட்டால் எனக்கு திருப்பி ரப்ப ரெக்கை எப்போ முளைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நீ ராமகைங்கரியம் பண்ணப்போ இருக்கு, ரக்க துடும் துடும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராமலிங்கம் பண்ணிட்டாரு. ஜடாயு நான் பார்த்தேன் ராவணன் அடிச்சிட்டு போறச்சே அப்படின்னு சம்பாதி சொன்ன உடனே ரக்க துடுத்துருச்சு. கொடுத்த உடனே இது மேல அப்படி வந்த உடனே ஒரு வந்த குசியில அப்படி மேல பறக்கிறாராம். பறந்து பார்த்த உடனே ஆ பார்த்துவேன் ஏதோ லக்கையில தான் இருக்கா சீதா அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே இவாள்லாம் ஒரே சந்தோஷம் ஆடுறாங்க, சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெயராம். இவாள்லாம் ஒவ்வொரு பாட ஆரம்பிச்சுட்டா. பாட ஆரம்பிச்ச உடனே ஜாம்பவான் பார்த்தேன், இப்போ நம்மளே பார்த்த மாதிரி எதுக்கு போகலாம், அட்டாசம் பண்ணா நீ உட்காருங்க அப்படின்னாராம். ஏன்னா அவர் தான் அந்த கேங் லீடர். சொன்ன உடனே சரி சீதா லங்கையில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ இங்கே இந்த சமுத்திரத்தை யார் தாண்ட போறா அதன் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் கவனம் பதில பண்ண எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா என்ன பண்ணுறது சமுத்திரத்தை தாண்டனமேன உடனே சொன்னேன்னா இந்த மாதிரி யார் யார் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும் அதையான சொல்லுங்கன்னு உடனே ஒரு வாரம் இருந்து என்னால் பத்து யோகம் தாண்ட முடியும், இன்னொன்று சொல்லி 20, 30, 40 சார் என்னடா அது லாய்க்கில்லாத பெண்களாக இருக்கு, 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டத்துக்கு ஒத்தம் கூட முடியல அப்படின்னு அங்கதான் என்ன அங்கே என்னால் 100 யும் தாண்ட முடியும். ஆஹா சபாஷ், நீ தான் சரியான ஆசாமி கடப்படா இருக்க அப்படின்னா 100யும் தாண்டுவேன், திருப்பி அங்கேருந்து வரதுக்கு எனக்கு சக்தி இருக்காது, போன உடனே ட்ரெயின் ஆகிடும், பெட்ரோல் எம்டி ஆகிடும், அதனால என்னால் அங்கேருந்து வர முடியாது திருப்பி அட போட இதுக்கு நீ போகாதே இருக்கலாம் அப்படின்னு இங்கேயே இரு அப்படின்னு உடனே தான் சொன்னான். ஒருத்தன் கேட்டான் இந்த வானர கும்பல்லேருந்து, இவ்வளவு சொல்றீங்களே நீங்க போக வேண்டியது தானே, அடுத்த வாழை சொல்றது என்ன, நீ இப்போ நீங்க போக வேண்டியது தானேன்னு கேட்டான். ஏ நான் தெரியல அந்த வயசான வாக்கிட்ட பேசி ஜாம்பவனுக்கு பேசுறேன், நாங்கள்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நான்லாம் பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் பண்றச்சேவே அவரை உலகளந்த பெருமாளையும் பிரதட்சணம் பண்ணவேன், இப்ப வயசாயிடுச்சு என்னால போக முடியல அப்படின்னு நேரம் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறது இந்த கும்பல். ஆனா ஹனுமான் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு யோசிச்சிருந்தான். பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தமாஸ்ரித்ய சுகோபவிஷ்டம் சந்தோதயாமாத ஹரிப்ரவீரஹ ஹரிப்ரவீரம் ஹனுமந்தமேவ. தனியா உட்கார்ந்துட்டு ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணிருந்தாருன்னா எப்படி நம்ம இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் ஹனுமான். அப்படி இருக்கிற ஹனுமான போய் கூட்டாராம் ஜாம்பவான், ஹனுமன்னே உங்களால் மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும், நீர் தான் இந்த சமுத்திரத்தை தாண்டி போய் சீதையை பார்த்துட்டு வெற்றியோட திருப்பி வரணும், அது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் ஹனுமானுடைய பிரபாவம். நீங்க சின்ன வயசுலயே சூரியனெல்லாம் போய் சாப்பிட போனேன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம், நீங்க தான் சூரியனே தாண்டி இந்த 100 யோஜனை தூரம் ஏமாக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே ஹனுமான் ஜாம்பவான நமஸ்காரம் பண்ணிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணேன். பண்ணிட்டு அது கடமா, அதாவது இங்கேருந்து கிளம்பி லங்கைக்கு போவோம், பார்த்த ஸ்விம்மிங் பண்ணிட்டு போனாங்கன்னா வேண்டாம், ஏன் ஸ்விம்மிங் பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னோர்கள் என்ன வழியில போனாலும் அதே வழியில தான் நம்ம போனோம், தேவர்கள்லாம் வானத்தில் தான் சென்றார் சொல்லுவா, நம்மளால தான் பறக்க முடியுமே அப்படிங்கிறதுனா நம்ம பறந்து ரிஷிகள் பாதையில தேவர்கள் பாதையில நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலை. இந்த மலை அதாவது இவர் கிளம்பச்சே ஒரு வேகத்தை கிளம்ப போறாரு, அந்த வேகத்தை அதாவது ஸ்ரீஹரி கோட்டான்னு ஒரு இடம் இருக்கு ராக்கெட்லாம் அனுப்புறதுக்கு, அந்த இடம் ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணான்னா அது பறக்கிறச்சே ஃபயர் அப்படின்னு கக்கும், இந்த ஃபயர்லாம் நிறைய வரும், அந்த ஃபயரெல்லாம் தாங்குற மாதிரியான பூமி ஸ்ரீஹரி கோட்டா அப்படிங்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டிலெல்லாம் இந்த ராக்கெட் லான்ச் பேடெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இவர் இப்போ கலக்க போறாரு, ஒரு ஒரு பவரை கலக்க போறாரு, அப்படி கலக்கிறச்சே அது தாங்குறதுக்கான ஒரு இடம் பூமியில எல்லாம் கிடக்குனா பூமி ஓட்ட விழுந்து இப்படி எகிரிடும், அதனால மலை ஒரு மலையை பார்த்தாரு மகேந்திர மலைன்னு பேரு. அந்த மலையில நின்றுட்டு இப்படி முதல்ல வேகத்தை கலப்பணும்னா முதல்ல சாந்தி ஆகும், சாந்தி ஆகிதான் அந்த வேகத்தை கலப்ப முடியும். தடாபுடன் ஆகும் கிளம்பினோம்னா தடுக்கி விடுவோம் கீழே நம்ம எல்லாமே, அதனால அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சும்மா இருக்கும். முதல்ல ஜகாமலங்காம் மனசா மனசி, முதல்ல ஒரு விஷன் என்ன நாம பண்ண போறோம்னு ஒரு விஷன், அதுக்கப்புறம் அதுக்கான பவர் நம்மள்கிட்ட இருக்கான்னு யோசிக்கணும், அதுக்கப்புறம் அந்த அந்த காரியத்தை செய்யணும். அதனால முதல்ல நாம என்ன பண்ண போறோம், லங்கைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால முதல்ல மனசுனால லங்கைக்கு போனார். ஜகாமலங்காம் மனசா மனசி, மனசுனால லங்கைக்கு போய் சீதையை நமஸ்காரம் பண்றேன்ற மாதிரியான விஷயத்தை பண்ணார் ஹனுமார். நாளைக்கு பிளைட் கிளம்ப போறது, ஹனுமான் பிளைட் லங்கைக்கு போய் என்ன பண்ண போறதுன்றது சுந்தரமான சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துக்கு இல்லாத பலன் எதுவுமே கிடையாது, சுந்தரகாண்டத்தினாலேயே நிறைய பலன் கிடைக்கும். சுந்தரகாண்டத்துல பெருசா 3 கேரக்டர் தான் சுந்தரகாண்டத்துல, ராமன் சீதை ஹனுமான் இவா 3 பேர். சீதை இருக்காந்த ராமன் கிட்ட சொல்லப்போ சீதையும் ராமனையும் சேர்த்து வச்ச காண்டம் சுந்தரகாண்டம் நாளைக்கு. ஆனால் நாளைக்கு எல்லாரும் அவசியம் வரணும்ன்றது பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண பிரசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுருவே நமஃ. விஷத்யாஜ்ஞானாம் நிகரபதிஹி வியாழகுதாஹ சதா சௌபாக்யானாம் சரசகவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யச்ச பிரபதகனா ஜனகோ. லோகத்தை கேமன் மக்கள் கிடையாது.